ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ವಂದೇ ವೃಂದಾವನಚರಂ ವಲ್ಲವೀಜನವಲ್ಲಭಂ ಜಯಂತೀ ಸಂಭವಂ ಧಾಮ ವೈ ಜಯಂತೀ ವಿಭೂಷಣಂ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಕಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾದ್ಯೋ ದಂಪತೀ ಜಗತಾಂ ಪತಿ ಯಂ ಪ್ರವ್ರಜಂತಮನುಪೇತಮಪೇತಕೃತ್ಯಂ ದ್ವೈಪಾಯನೋ ವಿರಹಕಾತರಾಜುಭಾವ ಪುತ್ರೇತಿ ತನ್ಮಯತಯಾ ತರವೋಭಿನೇದುಃ ತಂ ಸರ್ವಭೂತಹೃದಯಂ ಮುನಿಮಾನತೋಸ್ಮಿ ಯಸ್ವಾನುಭಾವಮಖಿಲ ಶ್ರುತಿಸಾರಮೇಕಂ ಅಧ್ಯಾತ್ಮದೀಪಮತಿತಿತೀರ್ಷತಾಂ ತಮೋಂಧಂ ಸಂಸಾರಿಣಾಂ ಕರುಣಯಾಃ ಪುರಾಣ ಗುಹ್ಯಂ ತಂ ವ್ಯಾಸಧೂನುಪಯಾಮಿ ಗುರುಂ ಮುನೀನಾಂ ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂ ಚೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀಂ ವ್ಯಾಸಂ ತತೋ ಜಯಮುದೀರಯೇತ್ ಜನ್ಮಾದ್ಯಸ್ಯ ಯತೋನ್ವಯಾದಿತರತಶ್ಚಾರ್ಥೇಷ್ವಭಿಜ್ಞಸ್ವರಾಟ್ ತೇನೇ ಬ್ರಹ್ಮ ಹೃದಯ ಆದಿಕವಯೇ ಮುಹ್ಯಂತಿ ಯತ್ಸೂರಯಃ ತೇಜೋ ಪಾರಿಮೃದಾಂ ಯಥಾ ವಿನಿಮಯೋ ಯತ್ರ ತ್ರಿಸರ್ಗೋ ಮೃಷಾ ಧಾಂನಾ ಸ್ವೇನ ಸದಾ ನಿರಸ್ತಕುಹಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ ಧರ್ಮ ಪ್ರೋಜ್ಜಿತಕೈತವೋತ್ರ ಪರಮೋ ನಿರ್ಮತ್ಸರಾನಾಂ ಸತಾಂ ವೇದ್ಯಂ ವಾಸ್ತವಮತ್ರ ವಸ್ತು ಶಿವದಂ ತಾಪತ್ರಯೋನ್ಮೂಲನಂ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೇ ಮಹಾಮುನಿಕೃತೇ ಕಿಂವಾ ಪರೈರೀಶ್ವರಃ ಸದ್ಯೋ ಹೃದ್ಯವರುಧ್ಯತೆ ಕೃತಿಭಿಃ ಶುಶ್ರೂಷುಭಿಸ್ತಕ್ಷಣಾತ್ ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ಗಲಿತಂ ಫಲಂ ಸುಖಮುಖಾದಮೃತದ್ರವಸಂಯುತಂ ಪಿಬತ ಭಾಗವತಂ ರಸಮಾಲಯಂ ಬುಹುರಹೋ ರಸಿಕಾ ಭುವಿ ಭಾವುಕಾಃ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀ ನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ ಉತ್ತಮವಮರ್ತಲಮೈತ್ತದೋರಿತ್ತನುವಿತ್ತಗನಯಾ ಅತ್ತಿರಲರಕ್ಕನ್ಮುಡಿಪತ್ತು ಮುರುಪತ್ತನ ಉದಿರ್ತತಿರಲೋಂ ಮತ್ತುರು ಮಿಗುತ್ತದೈರ್ಮೊಯ್ತವೆಣಿವೈತ್ತದುನು ಅತ್ತನಿಡಮಾಂ ಅತ್ತಿಗಿರಿಪತ್ತರ್ವಿನೈ ತೊತ್ತರವರುಕ್ಕುಂ ಮಣಿ ಅತ್ತಿಗಿರಿಯೇ சின்ன வயசுல குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய நல்ல கதைகள்லாம் சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு குடும்பங்கள்லாம் உண்டு. பெரியவர்கள்லாம் தாத்தா பாட்டியா இருக்கிறவெல்லாம் வேற குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லுவா. கதைகள் சொல்றத கேட்டே அந்த குழந்தைகளுக்கு நல்ல தர்மமும் வரும், ஞானமும் வரும், பக்தியும் வருமா. பிரகலாதன் பார்த்து கேட்கிற அவர் கதையை கேட்டு வளர்ந்தவர். பிரகலாதனோட அம்மாவுக்கு கயாது அப்படின்னு பெயர். பிரகலாதன் சொல்லச்ச கயாதுவோட புத்திரன் அப்படின்னு பல இடங்களில் பிரசித்தம். பொதுவாக அப்பா பேரை சொல்லி தானே சொல்ற வழக்கம். ஆனா பிரகலாதன் மாத்திரம் அம்மா பேரை சொல்லி காயாதவஹா அப்படின்னு வேதம் சொல்றது. பிரகலாதோ ஹவி காயாதவஹா அப்படிங்கிறது. சுவாமி தேசிகனும் கூட கயாது சுதவாயச விரத பூங்கவத்ரூபதி ವಿಭೀಷಣ ಭುಜಂಗಮೌ ವ್ರಜಗಣಾಂಬರೀಷಾದಯ ಭವತ್ಪದ ಸಮಾಶ್ರಿತಾ. ಪೆರುಮಾಳುಡೆ ತಿರುಡೆಯ ಆಶ್ರಯಿಸವರ್ಗಳ್ ಅಪ್ಪಡೇನೇ ಸಿಲ ಬೇರುಡೆಯ ಪೇರೆ ಚೊಲ್ಲುಂಬುದು ಮೊದಲ ಮೊದಲ ಕಯಾ ಅಧುಸುತ ಅಪ್ಪಡೇಂಗರ ಪ್ರಹ್ಲಾದಂತಾನ್ ಜೋಡ ಮೊದಲ ಪ್ರಹ್ಲಾದಂತಾನ್ ಸೊಲ್ಲಣ. ಪ್ರಹ್ಲಾದ ನಾರದ ಪರಾಶರ ಪುಂಡರೀಕ ವ್ಯಾಸಾಂಬರೀಷ ಭಕ್ತರಳ್ ಚೊಲ್ಲುಂಬುದು ಮೊದಲ ಪ್ರಹ್ಲಾದನ್ ಅಪ್ಪಡೇನ್ ಸೊಲ್ರ. தேவலோகத்துல தேவர்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது பிரகலாதன் மாதிரி பக்தனா அப்படின்னு கேட்கறாளா அவ. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவன் நல்ல பக்தி பண்ற அப்படின்னா நம்ம பிரகலாதன் மாதிரி நீ பெரிய ஆளோ அப்படின்னு கேட்கறாளா. உபமானம் அசேஷானாம் சாதுனாம் எஸ் சதா பவதி. நல்ல சாதுக்கள் நல்ல பக்தர்கள் பகவானியே ஆசிரிச்சு இருக்கிறவர்கள் அப்படின்னா அதுக்கு உபமானம் பிரகலாதன் தான், அவரை மாதிரி இருக்காளா அப்படின்னு தேவலோகத்தில் பேசிக்கிறாளா. அந்த மாதிரி பிரகலாதன் சிரேஷ்டமான பக்தரா, பிறந்ததிலிருந்தே பக்தியுடையவராக, யார் என்ன சொன்னாலும் இதர விஷயங்களில் ஈடுபடாமல் பகவான்கிட்டே ஈடுபட்டவராக இருந்திருந்தார். அவர் என்ன பண்ணார், இந்த சின்ன குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவளுக்கு நிறைய பாடங்கள்லாம் சொல்லி நீங்கள்லாம் பகவான் நாமாவை நிறைய சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ஹரிகீர்த்தனங்கள்லாம் சொல்லி வச்சார். அப்ப அந்த குழந்தைகள்லாம் பிரகலாதன் கிட்ட கேக்கிறதா, உனக்கு எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியாதே, எங்களுக்கு எங்க குரு சொல்லிக் கொடுக்கிறார், சுக்கராச்சாரியுடைய புத்திரர்கள் ரெண்டு பேர் சொல்லிக் கொடுத்துருக்கா, உனக்கும் அவ தான் சொல்லிக் கொடுக்கிறார், அவ சொல்லிக் கொடுக்கறத பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, அது மனசுல ஏற மாட்டேங்கிறது, இப்படி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாள், உருட்டுறாள். சொல்லும்போது ஹிதமா சொன்னாலோ மதுரமா சொன்னாலோ அப்போ புரியும், உனக்குன்னு பகவான் ஒருத்தர் இருக்க, அவர் தான் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருப்ப, அதனால பகவானை குறிச்சு நீ ஒரு ஸ்லோகம் ஞானானந்த மகிந்தேவன் சொல்லிட்டு போனேன்னா பரீட்சையில பாஸ் ஆகும் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொன்னா புரியும். நீ இதை தான் சொல்லணும் அப்படின்னு உருட்டினா மிரட்டினா அதுகளுக்கு அதில் கோபம் தான் வரும். பிரகலாதன் அந்த மாதிரி அழகா சொல்றாராம், ஆஜாசஸ்மரணே கோஸ்ய ஸ்மிருதோ யச்சதி சோபனம். பகவானை ஸ்மரிக்கிறதுல என்ன ஆயாசம், அதுல ஒன்றும் கஷ்டம் தேவையில்லை, கஷ்டம் இல்லையே. இங்கேருந்து கோயிலுக்கு நடந்து போ அப்படின்னா நடக்க முடியல, கால் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். இல்ல இங்கேருந்து உட்காந்து ஒரு மணி காலம் பாராயணம் பண்ணு அப்படின்னா பண்ண முடியல, எனக்கு வாய் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். இல்ல கையினாலே பகவானை குறிச்சு ஏதாவது பண்ணு அப்படின்னா கை சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். மனசுனால நினை அப்படின்னா மனசு வலிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா, என் மனசு அடிபட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ ஆயாசாக ஸ்மரணே கோஷ்ய, ஸ்மரிக்கிறதுல போய் என்ன ஆயாசம் இருக்கு? ஸ்மிருதோ யச்சதி சோபனம், ஸ்மரிச்சா போருமா அப்படின்னு கேட்டா, நீ ஸ்மரிச்சாலே சோபனத்தை கொடுக்கறவன், மற்றதெல்லாம் இருக்கட்டும், நாம் ஆயால் வெளியில எதுவும் சொல்லல செய்யல, ஆனா மனசுக்குள்ள பகவானை ஸ்மரிச்சுட்டு இருந்தாலே அவன் பிரீத்தனாயி அவன் சகலத்தையும் கொடுப்பான். அது மாத்திரம் இல்ல, ஏதாவானேவ லோகேஸ்மின் ஸ்வார்த்த பும்ச பரஸ்மிருதஹ ஏகாந்த பக்திர் கோவிந்தே யத் சர்வத்ர ததீக்ஷணம். இந்த லோகத்துல சுவார்த்தமாக நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்கிற, பெரியவாளை பார்த்து தான் கேட்கிற, சுவார்த்தம் தான் உங்களுக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணிட்டவங்க, நான் பைசாவெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்குன்னு இல்லையே, உங்க பைசாவில் பங்கு போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கா, எல்லாரும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், கூட இருக்கக்கூடியவர்கள், குழந்தைகள், இன்னும் யார் யாரோ அந்த பைசாவில் பங்கு போடுறா. நம்ம சம்பாதிக்கிற பைசா மாசம் 10,000 இல்ல மாசம் 10,000 மாசம் 50,000 சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்ப இவருடைய ஆகாரத்துக்கும் இவருடைய செலவுக்கும் 50,000 ஆக போறது இல்ல, அது இது ரொம்ப கொஞ்சமா போயிடும். அப்போ இவன் சேர்த்து வச்சிருக்கிற உபாதிகமாக வந்திருக்கிற பந்துக்கள் இன்னும் கூட இருக்கிறவர்கள், அப்போ இவருக்கு குடும்பத்துல மனைவிக்கு இத்தனை, குழந்தைகளுக்கு இத்தனை, வாத்தியாருக்கு இத்தனை, வைத்தியருக்கு இத்தனை, கேபிள் டிவி காரருக்கு இத்தனை அப்படின்னு எல்லாம் சேர்த்து சேர்த்து எல்லாத்துக்கும் தான் போயிட்டு இருக்கு உன்னுடைய பணம். அப்போ உனக்கு நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்கிற, சுவார்த்தமாக ஏதாவது உன்னால பண்ணிக்க முடிஞ்சதா அப்படின்னா, சுவார்த்தமாக லோகத்தில் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது என்னன்னு கேட்டா ஏகாந்த பக்தி கோவிந்தே, பகவான் கிட்ட பக்தி பண்ணால் அது உனக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கற. இதெல்லாம் குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி நீங்கெல்லாம் இப்பவே நீங்க வந்து பகவானை பஜனம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிரகலாதன் சொல்ல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அந்த குழந்தைகள்லாம் கேட்கறாளாம் பிரகலாதன் கிட்ட, நாம எல்லாரும் ஒன்னாதான படிக்கிறோம் அப்படின்னு வச்சா உனக்கு மாத்திரம் எப்படி இந்த விஷயம் தான் தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கறா. பிரகலாதன் சொல்ற, அதுக்கு ஒரு கதை சொல்றேன், நான் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நாரதர் வந்து உபதேசம் பண்ணிட்டார் எனக்கு, எங்க அம்மா வந்து இப்படி நடந்து போயிட்டு இருந்தாளா, அந்த கையாது அப்படிங்கிறவள் பரம சாத்விகையா இருக்கக்கூடியவள், அவள் அந்தர்வத்தினியா இருக்கா, கர்ப்பிணியா இருக்கா, இவ கிரண்யகசிப்பு அப்ப தபஸ் பண்ண போயிட்டான், அப்போ இவ வந்து அப்படி நடந்து போயிட்டு இருக்கா, அப்போ இந்திரன் வந்து அவளை துரத்தினானாம் கொல்றதுக்காக, கையில ஆயுதத்தை எடுத்துன்னு துரத்துறான், இவன் இந்திரனுக்கு பயந்து ஓடினாள், அவனும் வேகமாக துரத்தினான், எதிர்க்க நாரதர் வந்த இந்திரனை பார்த்து என்னடா படுவாவே, என்ன இப்படியா ஒரு காரியம் செய்வன், ஒரு ஸ்திரீயை போய் இப்படி துரத்துறியே, அதுவும் வந்து கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஸ்திரீ ஒருத்தி, அவளை போய் துரத்தின்னு கையில ஆயுதத்தினாலும் கொள்றேன் அப்படிங்கிறியே, உனக்கு ஏன் புத்தி இவ்வளவு கெட்டு போச்சு அப்படின்னு கேட்டார். சொன்னான், அப்படி இல்லை, இவளுக்கு வயத்துக்குள்ள ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு, அது பிறந்தா என்ன ஆபத்து வருமோனு பயமா இருக்கு, அப்பம் படுத்துற பாடே தாங்க முடியல, அதுக்கப்புறம் குழந்தையும் சேர்ந்து வந்துருத்தனா அது ரொம்ப உலகத்துக்கே ஆபத்தா முடியுமோ அப்படின்னு பயப்படுறேன், அதனால இந்த குழந்தைய பிறக்க விடக்கூடாது, அதனால இவளை கொன்னுடலாம் அப்படிங்கிறது லோகக்ஷேமத்துக்காக பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, நாரதர் சொன்னார், இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெல்லாம் எடுக்காத, ஏன்னா எங்க நல்லது இருக்கணும் எங்க கெட்டது இருக்கணும் நம்மளால தீர்மானிக்க முடியாது, அதை தீர்மானிக்கிறோம் சர்வேஸ்வரன் தான், ஹரிதான், யார் நல்லவா யார் கெட்டவாங்கிறது நீ என்ன தீர்மானிக்கிறது? நாம என்ன தீர்மானிக்கிறோம்னா, நமக்கு யார் அனுகூலமா இருக்காளோ அவள் நல்லவாள் அப்படிங்கிறோம், நமக்கு யார் பிரதிகூலமா இருக்காளோ அவள் கெட்டவாள் அப்படிங்கிறோம். ஆபீஸுக்கு இவன் லேட்டா போயிட்டான், 10 மணிக்கு ஆபீஸுக்கு போனோம், ஆனா 10:30 ஆயிடுச்சு, 10:30 ஆயிடுச்சு, இன்னும் ஆபீஸுக்கு 10:30 ஆயிடுச்சு அப்படின்னா, அதனால என்ன பரவாயில்ல கைவிட்டு போடுங்கோ அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டாங்க. எங்க மேனேஜர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறான். ஏன்னா இவன் செய்யற தப்புக்கு அவர் உடந்தையார் தெரியும், அப்ப நல்லவர். இல்ல அவர் நீ லேட்டா வந்தா கைவிட்டு போடக்கூடாது அப்படின்னா மகா முசூடு அப்படின்னு சொல்லுவோம். நாம நம்மளை வச்சுதானே பார்க்கிறோம், நீ ஒன்ன வச்சு பார்க்கன்றிருக்க, அது தப்பு. அது நல்லது கெட்டவை அப்படிங்கறதுல பகவான் தான் நிர்தாரணம் பண்ற. இந்த கையாதூருடைய வயத்துல இருக்கக்கூடிய இந்த குழந்தை பரம பாகவத குழந்தை, இது பகவான் கிட்ட பக்தி பண்ண போற குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே, இந்த வந்து அப்படியானால் நீ சொன்னா அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையாதுவோ ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு போனான். உள்ள பாகவதன் இருக்கார் அப்படின்னா பிரதட்சிணம் பண்ண முடியும், அதனால பிரதட்சிணம் பண்ணிட்டு போனான். நாரதர் சொன்னார், இனிமேல் உனக்கு இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வரக்கூடாது, நீ என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்துடும் அப்படின்னு அவளை கூட்டு ஆசிரமத்தை உட்காந்து வச்சு அப்பதான் இவர் கீர்த்தனம் பண்ற. நாரதர் கதைகள்லாம் சொல்றாரா, அத அவ மனசுல அவ காதுல கேட்கிறார், கேட்கிறானே தவிர அவளுக்கு அதுல பிடிபடல. என்ன காரணம் அப்படின்னா டென்ஷன்ல இருக்கா, என்ன கூட அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், இவருக்கு அவர் மேல கோபம் கிடையாது, அவர் எப்ப தபஸ் முடிஞ்சு எப்ப வரப்போறாரோ, இந்த குழந்தை எப்படி பிறக்க போறதோ என்னவோ தெரியலையே, நாரதர் ஒரு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இவர் சொல்றதெல்லாம் ஒரு டென்ஷனும் இல்லாம அந்த குழந்தை கேட்டு நாரதுடைய உபதேசம் பூர்த்தியாக. அது அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த உடனே எல்லாம் மறந்துடணும் இல்லையோ, ஆனால் நாரதருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது விசேஷமா இருக்கான். ஆச்சாரியனுடைய அனுகிரகங்கிறது சேஷ்டமா இருக்கிற அப்படின்னால அது அந்த ஸ்மரணத்தோடயே அப்படியே வந்து பிறந்திருக்கு. அது அதனால எனக்கு கதைகள்லாம் நாரதர் தான் நிறைய சொன்னார் அப்படின்னு பிரகலாதன் சொல்றதா வருது ஸ்ரீமத் பாகவதத்திலே இது வருது. அதனால குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லணும். அதுல சின்ன குழந்தைகளுக்கு என்ன கதையை சொல்லலாம் அப்படின்னா, பிரகலாதன் கதையை காட்டிலும் சிரேஷ்டமான கதைங்கிறது ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு மாணவனுக்காக, ஒரு சின்ன குழந்தைக்காக பகவான் அவதாரம் பண்ணிருக்கா, உன்ன மாதிரிதான்பா ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் பிரசாதம், ஒரு சாதமே கொடுத்தாலும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்டான், அவனுக்கு விஷம் அவனை ஒன்றும் பண்ணல, அக்னியிலேயே போட்டாலும் பகவான நினைச்சிட்டு இருந்தான், அக்னி ஒன்றும் பண்ணல அப்படின்னு இந்த கதையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லணும். அப்படின்னும் போது வாமன புராணத்துல ஒரு கேள்வி கேட்கற, எல்லா குழந்தைகளுக்கும் பிரகலாதன் கதையை சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறது நியாயம், கதையை சொல்லிதானே வளர்க்கணும். இந்த சின்ன வயசுல சொல்ற கதைங்கிறது கடைசி வரைக்கும் கை கொடுக்கும், அதுக்கப்புறம் அவன் வேதாந்த காலக்ஷேபம் பண்றான் அப்படிங்கிறதோ வேதாத்தியனம் பண்றான் அப்படிங்கிறதோ அதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும், முதல்ல சின்ன வயசுல இதுலேருந்து ஆரம்பம். அப்போ அவர் கேட்கறா, பிரகலாதன் கதையை எல்லாருக்கும் சொல்லணும், ஆனா பிரகலாதனுக்கு எந்த கதையை சொல்லிருப்பார் நாரதர், அவன் எந்த கதையை கேட்டிருப்பார், நாரதர் எந்த கதையை சொல்லிருப்பார் அப்படின்னா, ஆவண புராணத்தில் சொல்றார், எல்லாருக்குமே கஜேந்திர மோட்சம் கதையை தான் முதல்ல சொல்லணும், பிரகலாதன் கதை கூட அப்புறம்தான், குழந்தைக்கு முதல்ல அதை தான் நாம சொல்றோம். ஒரு யானை இருந்தது, அது போச்சு, முதலை கால கவித்து ஆதி மூலமே அப்படின்னு கத்தினது, பகவான் சங்க சக்கரபாணியாக நேரம் வந்து முதலையை கொண்டு யானையை காப்பாத்தினான் அப்படின்னு ஒரு சின்ன கதை தான். கதை நடந்த காலம் ரொம்ப பெருசு, இது ரொம்ப விஸ்தாரமா கொண்டாடுறா, குழந்தைகளுக்கு இந்த ஒரு சின்ன கதை தான். ஆனா இந்த சின்ன கதையை சொல்லும் போது குழந்தைகள் மனசுல நன்னா படிக்கிறான், அதுக்கு முதலையெல்லாம் என்ன தெரியாது, ஆனா ஏதோ கூட்டி பார்த்து ஏதோ புரிஞ்சுக்கிறது, அது ஓஹோ காலை பிடிக்கிற ஜந்து ஒண்ணு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சின்ன ஆதி மூலமே கத்தின் போது பெருமாள் ஓடி வந்த அப்படின்னும் போது, அப்ப பெருமாள் தான் ஆதி மூலம் அப்படின்னும், நமக்கு ஒரு ஆபத்துனா அவர் தான் ஓடி வருவார் அப்படின்னும் இப்படி எல்லாம் அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிறது. நீ சொல்லி தெரியணும் மொழியோ, சொல்லி தெரியும் போது தான் படிச்சு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அப்புறம், பெரியவா உபதேசம் மூலமா சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல் ஸ்கந்தத்துல பார்க்கும்போது உத்தர ராஜகுமாரி கழிஞ்சோ, அவளுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்த போது, ஓ பாகி பாகி மகாயோகின் அப்படின்னு கிருஷ்ணனை கூட்டா அப்படின்னு பார்க்கணும். உத்தர ராஜகுமாரி சின்ன 16 வயசு அவளுக்கு, அந்த உத்தர ராஜகுமாரிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், பகவான் கிருஷ்ணன் தான் நமக்கு அபயம் கொடுப்பான், மற்ற யாரும் அபயம் கொடுக்க மாட்டாள் அப்படிங்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்னா, திரௌபதியோட மாட்டு பொண்ணு அதனால தெரியும் அப்படிங்கிறான். ஏன்னா திரௌபதி இதே மாதிரி கிருஷ்ணனை, தூரவாசியான கிருஷ்ணனை கூட்டு புடவை வந்தவள் அவள், அதனால திரௌபதியோட மாட்டு பொண்ணு தெரியும். திரௌபதிக்கு எப்படி தெரியும்னா, ஒரு பெரிய சபையில 5 பர்த்தாக்கள் இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து பீஷ்மன் முதலானவர்கள்லாம் இருக்கும்போது, கிருஷ்ணனை கூப்பிடற திரௌபதி துவாரகாவாசின் அப்படிங்கிறான். சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதான் கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம். பக்கத்தில் இருப்பாள் தான் கூப்பிடணும். இங்க ஹஸ்தினாபுரத்தில் பக்கத்தில் இருப்பாள் விட்டு எத்தனையோ காதம் தூரம் அப்பால இருக்கிற துவாரகாவாசியான பகவானை போய் இங்க கூப்பிடுறா. பக்கத்தில் இருக்கால பஞ்ச பர்த்தாக்கள் இருக்கா. பீமன் போல பலசாலி கிடையாது, அர்ஜுனன் போல சாமர்த்தியசாலி கிடையாது, தர்மன் போல தர்மஜன் கிடையாது, நகுலன் போல சகாதேவன் போல பேச்சு சாமர்த்தியம் முதலாண்டு உள்ளவாள்லாம் கிடையாது. ஆனா இவாள்லாம் ஒண்ணுக்கும் உதவ மாட்டாள் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு விட்டாள். மேரா பாக்குறா தன்னுடைய பெரியப்பா தானே திருதராஷ்டிரன் இருக்க. அப்ப திருதராஷ்டிரன் என்ன சொல்ற அப்படின்னு பாக்குறா. அவரும் பேசாம இருக்கும்போது சரி இவரும் உபயோகம் இல்லை அப்படின்னு விட்டார். சரி பிதாமகர் பீஷ்மர் இருக்கார், அவர் இந்த குலத்துக்கே பிதாமகரா இருக்க, அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா அவர் தலை குனிஞ்சின்னு இருக்கார். அப்ப அதை பார்த்து சரி இவரும் நமக்கு கதி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு விட்டார். துரோணாச்சாரியர் ஆச்சாரியராச்சே, அவர் ஞானத்தை கொடுக்கிறவராச்சே, அவரை பார்த்தார். அவரும் ஒண்ணு பேசாம இருக்கவே சரி இவா யாருமே ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச போது எல்லாரும் கைவிட்ட போது அசரண்ய சரண்யா அப்படிங்கிற வேற சரண்யன் இல்லைன்னா வேற கதி இல்லைன்னா அப்ப பகவான் தான் கதி அப்படிங்கிறது புரியுமா? அது வரைக்கும் புரியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம், ஆஸ்பத்திரிக்கு போவோம், டாக்டர் கிட்ட காணிப்போம், டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அவர் ஒன்றும் வழி இல்லை அப்படின்னாதான் அதுக்கப்புறம் பெருமாளை பத்தி நினைக்க தோணும். அதனால திரௌபதி இவா எல்லாரும் கைவிட்ட அளவிலே அப்ப திரௌபதி வந்து கிருஷ்ணன் கட்டாயம் காப்பாற்றுவான் அப்படின்னு இந்த சமயம் பார்த்து கிருஷ்ணன் பக்கத்துல இல்லையே இருந்தா நான் இருக்குமே அப்படின்னு நினைக்கல. துவாரகாவாசின் துவாரகையில இருக்கிறவன் காப்பாத்துவான். ஏன்னா சங்க சக்கர கதாபானே ரட்சிக்கிறதுக்கு தானே சங்க சக்கரம் வச்சுட்டு இருக்கான். அதனால அது அந்த சங்க சக்கரம் இல்லாதக்கா வேற என்ன பிரயோஜனம்? அவன் பகவான் நீ கையிலே சங்கும் சக்கரமும் ஏந்திரிக்க நான் இப்படி கஷ்டப்படணுமா? உன்னுடைய பக்தர்கள்லாம் இந்த மாதிரி துக்கப்படணுமா? துவாரகா நிலையா அச்சுதா, அச்சுதான்னு ஒரு திருநாமம் இருக்கே அதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? அடியார்களை கைவிடாதவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு இல்லையா? அந்த அர்த்தம் வீணா போகக்கூடாது. இப்படி எல்லாம் நினைக்கிறா நே பகவான் கிருஷ்ணன் வந்து அனுகிரகம் பண்றான். இது பெரிய ஆச்சரியம். இங்க இருக்கிற திரௌபதி அங்க இருக்கிற கிருஷ்ணனை கூட்டு பலனை வாங்கிட்டு இருக்கா. இப்போ இது முன்னாடியும் நடக்கிற இந்த மாதிரி ஆச்சரியம் பின்னாடியும் நடக்கிற மகரிஷிகளுக்கெல்லாம் கூட ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் கடைசியில திரௌபதி கிட்ட கேட்டாலாம் அம்மா அந்த தூரத்துல இருக்கிற கிருஷ்ணன் கட்டாயம் காப்பாற்றுவான் அப்படின்னு உனக்கு எப்படி தேவை? கிருஷ்ணன் காப்பாத்தணும் ஒரு விசுவாசம் இருக்கவே தானே கூட்ட, கட்டாயம் ரட்சிப்பான் அப்படிங்கறது உனக்கு எப்படி தோணிட்டு அப்படின்னு கேட்டா. அப்ப திரௌபதி சொன்னா சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்தா. ஒரு சமயம் வசிஷ்டர் வந்த நான் துருபத ராஜாவுடைய அரண்மனையில எங்க அப்பாவோட கூட இருந்தபோது பாஞ்சால தேசத்துல வசிஷ்டர் ஒரு நாள் வந்த வயசானவரா இருக்க, நான் சின்ன பெண்ணு, அதனால அவருக்கு அவரோட கூட விளையாடிட்டு அவருக்கு கால்கள்லாம் பாத சேவனைகள்லாம் பண்ணி பிடிச்சு விட்டு தாத்தா தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது கதை சொல்லுங்கோ அப்படின்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன தீர்த்தம் வேணுமா, உங்களுக்கு காலம்பரத்துக்கு ஜலம் வேணுமா, அப்பா கிட்ட போய் உங்களை கூப்பிடணுமா, நீங்க இங்க படுத்துக்கிறீங்களா, உங்களுக்கு நான் விசிறட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை எப்படி கேட்டு இருக்காளா? அப்போ வசிஷ்டர் கடைசியில போகும்போது திரௌபதி கிட்ட ஒரு விஷயம் சொன்னாராம், அம்மா நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ மறக்காத நினைவுல வச்சுக்கோ அப்படின்னா சொல்லுங்கன்னா மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. பெரிய ஆபத்து ஒண்ணு வரும்போது பகவான் ஹரிய ஸ்மரணம் பண்ணணும். இதான் சூத்திர மாதிரி சொல்லி கொடுத்தார். உனக்கு பெரிய ஆபத்து வரும்னு சொல்லல, நீ சாதாரணமானவள் இல்லை அப்படின்னா, நீ அக்னியில பிறந்தவள், நீ சாதாரணமானவள் இல்லை, இந்த ஒரு விஷயத்த மறக்காதே, பெரிய மகாபத்து அப்படின்னு ஒண்ணு வந்தான்னா அப்போ பகவானை தான் ஸ்மரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ அதான் அந்த அந்த ஆச்சாரியனுடைய உபதேச பலன். இப்ப பகவானை ஸ்மரிச்சேன்னா எதுக்காக எத்தனை சொல்றோம்னா சின்ன வயசே சொல்ற உபதேசம் இருக்கோ இல்லையோ அதுக்கு பலன் ரொம்ப அதிகம். அது பசுமரத்துல ஆணி பதிகா மாதிரி அது பதியுமா. அதுக்கப்புறம் நாம படிக்கிறதெல்லாம் இருக்கோ அது இதை திருடீகரணம் பண்றதுக்காக, சின்ன வயசுல கேட்ட விஷயத்த திருடமாக்கிக்கிறதுக்காக நம்ம வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் மேல படிக்கிறோம். அதனால முந்திர முன்னம் தயத்தை கேட்டு ஒன்று சொல்ற இந்த மாதிரி முந்திர முன்னம் அதிலிருந்து ஆரம்பிக்கணும். அதனால குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன கதையை சொல்லணும்னா கஜேந்திர மோட்சம் கதையெல்லாம் முதல்ல சொல்லணும். அதுதான் எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வயசானவாள் பாட்டி எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கதையை தான் முதல்ல கஜேந்திர மோட்ச கதை தான் சொல்லுவா முன்காலத்தெல்லாம். இப்ப அந்த கதை சொல்ற பழக்கம் கொஞ்சமா குறைஞ்சு போயிட்டு இருக்கு. எல்லாருமே தாத்தா அம்மா அப்பா சொல்லுவா, அம்மா அப்பா இல்லாட்டா தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவா, இல்லாட்டா மாமா எல்லாம் சொல்லுவா. இப்ப அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா மருமான் மொத்த பேரும் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கா, எல்லாரும் கதை சொல்றதுக்கு எங்க டைம் இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறது எதிரியுமே கிடையாதா. என்ன கேட்டா ஒரு கஜேந்திர மோட்சம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா பரதத்துவ நிர்தாரணம் பண்றது ஆதி மூலம் யார், பரதத்துவம் யார், பரம்பொருள் யார் அப்படின்னு கேட்டா எத்தனையோ மகரிஷிகள்லாம் சேர்ந்து புராணங்கள்ல எழுதி பண்ணி வச்ச ஒரு நிர்தாரணம், எத்தனையோ வேதாந்தங்கள்ல விசாரங்கள்லாம் பண்ணி சாஸ்திரத்தில் பண்ண நிர்தாரணம், எத்தனையோ வேதாந்தங்கள்ல வேத மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணியிருக்கிற நிர்தாரணத்தை அனாயாசமா ஒரு யானை நமக்கு பண்ணி காமிக்கிறது. அது மூலமே கூட்டா நேர ஓடி வர பெருமா, வேற யாரும் வரல. நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி புனக தாதிருஷோ மாதிருஷேஷும், நான் இல்லைங்கிறாள் அவள்லாம் தேவர்களும் வந்திருக்காங்க. ஆனா ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டா என்ன கூப்பிடலையேங்கிறா அவ, நாகம் என்ன கூப்பிடல, நாகம் இன்னொருத்த சொல்ற என்னையும் கூப்பிடல, நான் ஆதி மூலம் இல்லையே, என்ன சிருஷ்டிச்சவர் யாரோ ஒருத்தர் இருக்கார், எனக்கு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல நான் பிறந்திருக்கேன், அப்ப எனக்கு அம்மா அப்பா இருக்கா, நான் ஆதி மூலம் இல்லை. நச்சாகம் இன்னொருத்த சொல்ற நானும் கூட இல்லை அப்படின்னு இப்படி ஒத்த ஒத்தரா சொல்லிட்டு இருந்தா நாலாவது ஒருத்தர் பார்த்த ஒத்த ஒத்தரா சொல்லி எண்ணிக்க முடியுது. அதனால எங்கள்ட்ட யாருமே கிடையாதுன்ட்டி புனகும். அதனால அப்படி எல்லாம் எல்லாரும் கைவிட்ட போது நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லும் போது நான் தான் ஆதி மூலம் அப்படின்னு பகவான் நேரம் வந்தா இல்லையா. அதனால ஆணை வந்து ஆதி மூலம் யார் அப்படிங்கறத நிர்தாரணம் பண்றது. ஏகோகவி நாராயண ஆசீக ந பிரம்மா நீ சானஹா அப்படின்னு வேதம் சொல்றது. அது அர்த்தம் இப்பதான் நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால இந்த ஒரு விதை, இந்த ஒரு தத்துவம், இது முதல்ல குழந்தைகள் மனசுல நல்லா படியணும். அதனால கஜேந்திர மோட்சம் கதை தான் குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லணும் அப்படின்வா. பெரிவாலும் அனுபவிக்க முடியாத ஞானம் தத்ர ஞான விராத பக்தி சகிதம் நைஷ்கர்மியமாவிஷ்கிருதம் தச்சிருண்வன் விபடன் விசாரண பரஹ பக்தியா விமுச்சேன்னரான. பாகவதத்தில் இருக்க ஒவ்வொரு கதையை கேட்கும் போதும் ஞானம் பக்தி வைராக்கியம் மூணு வருமா. அதனால தச்சிருண்வன்னே அதை கேட்கணும், விபடன்னே அதை விசேஷமா படிக்கணும், வெறும் பட்டன் அப்படின்னு இல்ல, விபடன்னே தச்சிருண்வன் விபடன் விசாரண பரஹ அதை விசாரணை பண்ணணும். இங்க இப்படி சொல்லியிருக்கேன், இதுக்கு என்ன அர்த்தம், அங்க அப்படி சாதிச்சிருக்காரு, அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு இதையே விசாரணை பண்ணி காலத்தை போக்கினால் பக்தியா விமுச்சேன்னராக, அப்ப பக்திங்கிறது தலை தூக்கும், அவனுக்கு முக்திங்கிறது கையில கிடைக்கும் அப்படின்னு. அதனால ஞானம் பக்தி வைராக்கியம் இது மூணு தானே தேவையா இருக்கு. இந்த மூணும் பாகவதம் நல்லா கொடுக்கறதா. ஒரு ஆணை ஆதி மூலமே கத்தின போது பகவான் பிரத்யட்சமா முன்னாடி வந்த அப்படின்னா ஆதி மூலம்ங்கிறவன் பகவான் தான், ஆதி காரணமானவன் அப்படின்னு ஞானம் கிடைக்கிறது, நமக்கு நல்லா கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பக்தி அப்படின்னா அந்த பகவான் வந்து முன்னாடி நேரம் வந்தான், எதுக்காக வரணும், வர வேண்டிய அவசியம் இல்லையே, அங்கிருந்தே சங்கல்பத்தினாலேயே இதை வேணா செய்யலாமே. ஒரு முதலையை கொல்லணுங்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணணும், லோகத்துல எத்தனையோ முதல் இருக்கு, அந்த முதலையெல்லாம் கொல்றதுக்கு பகவான் அவதாரம் பண்றார், இல்ல எத்தனையோ தடவைதான் யானையை காப்பாத்துற காப்பாத்துறதுக்கு பகவான் அவதாரம் பண்றார், எல்லாத்துக்கும் அவதாரம் பண்ணி செய்ய வேண்டியது இல்லையே. ஆனா பகவானே நேரம் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளைந்த கண்ணரா உன்னை என்றோ கலைகனா கருமாறு. அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படும்படி ஆனைக்காக தான் நேரம் வந்தான் அப்படின் போது பகவான் கிட்ட பக்தி வரும். வைராக்கியம் அப்படின்னா என் நிலா ஊழி ஊழி தவம் செய்தால் வெளியே நிற்ப, எத்தனையோ பேர் எத்தனையோ வருஷ காலமா தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பெருமாள் அங்கிருந்து வராரா யானைக்காக வரும்போது நம்ம தபஸுக்காக தான் பெருமாள் வந்து மெச்சி அவர் நேரம் நமக்கு அனுகிரம் பண்றதுக்காக வர அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா அவர் வேகமா போயிடுற, இந்த இடத்துக்கு வரல, நான் அடுத்த வர பாக்குற இன்னும் வேகமா போற, இன்னும் எங்க போற, அப்ப நம்மளை காட்டிலும் நம்ம காலம் தபஸ் பண்றா யாரோ இருக்கா போல, நாம இப்பதான் 10,000 வருஷமா பண்றோம், அவர் 12,000 வருஷமா பண்றாரு சீனியர், அதனால அவருக்கு அனுகிரம் பண்றதுக்கு போறாரு, இல்ல இன்னும் வேகமா போறாரு அப்படின்னா அவர் நம்மளை காட்டில் இன்னும் சீனியரா யாரோ தபஸ் பண்றா போல இருக்கு அப்படின்னா கடைசியில பார்த்தா யானை கிட்ட போய் நிக்கிற. யானை என்ன தபஸ் பண்ணிட்டு, யானைக்கு அறிவு கிடையாது, கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது யானைக்கு, நமக்கே தெரியும் யானைக்கு புத்தி இருந்தா நம்ம கிட்ட அது அடி வாங்காது, ஒரு சின்ன கும்ப கட்ட மிரட்டின்னு இருக்கான் யானையை, அதுக்கு அதனுடைய பலமே அதுக்கு தெரியாது. கஜானாம் புத்திமான் தியாத் அப்படிங்கிறான், ஆணைக்கு புத்தி கிடையாது, சர்ப்பத்துக்கு தூக்கம் அதிகம், இதெல்லாம் தான் உலகம் குழைக்கிறதுக்கு காரணமே சரி சொல்லிருக்கா. அதில் சப்ப நிறைய தூங்கும். ஞானத்துக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை பற்றி தரக்க தெரியாது. ஞானிக்கு சின்ன கொம்பை பார்த்து பயப்படும் அப்படின்றது. தன்னை பற்றி கூட தனக்கு தெரிஞ்சிக்க முடியாத, தன்னுடைய சக்தியை கூட தெரிஞ்சிக்க முடியாத ஒரு யானை, அடியோடு புத்தி இல்லாத ஒரு ஆணை. அந்த ஆணைக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவான் போனார். ஏன் போனார் அப்படின்னா, யானை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆதி மூலமே கத்தித்தான். அந்த முதலை வாயிலிருந்து தன்னை இழுத்துக்க முடியாமல், அது வேற வழி இல்லாமல் அகதியாக பகவானை சரணாகதி பண்ணிட்டு அப்படின்போது பகவான் வந்தார்னா, அப்போ வைராக்கியம். நாமளும் யானைக்கு புத்தி இல்லை, இல்லை இந்த யானைக்கு தான் புத்தி நிறையா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். ஆனால் ஞானபக்தி வைராக்கியங்கள்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இது சின்ன வயசுல கதையை கேட்டுட்டு அப்புறம் தச்சின்வன்னு இது சின்ன வயசுல விபட்டன்னே கொஞ்சம் பெரியவன் அனுப்புறோம், விசாரணபராக இன்னும் பெரியவன் அனுப்புறோம். அப்ப என்னன்னா, ஞானபக்தி வைராக்கியம் எல்லாரும் பாகவதத்துல ஒவ்வொரு கதையுமே இப்படிதான், எல்லா கதையுமே ஞானபக்தி வைராக்கியங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால விசேஷமாக பகவான் வந்து ஹரி அப்படின்னு ஒரு அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரத்துல கஜேந்திர மோட்சம் பண்ணார் அப்படின்னு சொல்லும் போது, அது விஸ்தாரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார் பரீட்சித் ராஜா. அப்போ ஆசீதே கிரிவரோ ராஜன் த்ரிகூட இது விஸ்ருதஹ க்ஷீரோதேனாவிருத ஸ்ரீமான் யோஜதாயுதமுச்சிரிதஹ தத்ரைகதா தத்கிரிகானனாஸ்ரயஹ கரேணுபிர்வாரணயூத பச்சரன்னே. திருப்பார்கடல்ல நடுவுல நிறைய தீவுகள் இருக்கான். ஒரு கடல்னா இப்ப நம்ம இந்த கடல்லயே நிறைய தீவுகள் இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ங்கிற இது ஒண்ணு இல்ல, 500 கணக்குல தீவுகள் இருக்குங்க. அந்த மாதிரி திருப்பார்கடல் நடுவுல பல தீவுகள் இருக்குச்சே, அதுல ஒரு தீவுல அங்க மூணு மலை, மூணு சிகரத்தோடு இருக்கக்கூடிய மலை, த்ரிகூட்டா அப்படின்னு பெயர். யோஜனாயுத ரொம்ப பெரிய விஸ்தாரமான இடமா அது. திருப்பார்கடல்ல இருக்கிற தீபத்தில் ஒண்ணுதான் சுவேத தீபம் அப்படின்னு பெயர். அங்கதான் சனகாதிகள் குமாரர்கள்லாம், குமாரர்கள் பிரசித்தி பெற்ற சனகாதிகள் அங்கதான் இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பகவானை எப்பவுமே நமயித்தேவாதினகா அப்படின்னு நமகா நமகான இது தவிர வேற தெரியாதான் அப்படி இருந்துட்டு இருக்கா. பகவானை சேவிச்சுட்டு இருக்கா. சுவேத தீபம் அப்படிங்கிறது அங்க இந்த பகவத் ஞானம் தவிர வேற கிடையாது. அதனால அதுக்கு சுவேத தீபம் அப்படின்னு பெயர் அதுக்கு. சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்றார் ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லும் போது, சுவேத தீபம் இவ சக்யஜா தீபம் அப்படிங்கிறார். இந்த சுவேத தீபம் மாதிரிதான் இந்த பூலோகத்துல சுவேத தீபம் ஸ்ரீரங்கம் என காவேரி நடுவில் இருக்கணும் அப்படின்னு அனுபவிக்கிறார். அந்த மாதிரி பல தீவுகள் இருக்கச்சே, இதுல இதுவும் ஒரு தீவு த்ரிகூட்டாக அப்படின்னு பெயர். அதுல மூணு மலை, பெரிய மலை இருக்கா. அந்த மலையில நிறைய தாத்துக்கள்லாம் இருக்கு. சிவப்பா இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா, ஒரு பக்கம் பார்த்தா அப்படி மஞ்சள் நிறத்துல இருக்கும். நிறைய பெரிய பெரிய உத்தியானங்கள்லாம் இருக்கு, நிறைய தீர்த்தங்கள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு, நிறைய மிருகங்கள்லாம் குறைவில்லாம இருந்துட்டு இருக்கு. தேவலோகத்துல இருக்கிற தேவர்களும் தேவலோக ஸ்திரீகளும் அவர்கள்லாம் பிக்னிக் போனோம் அப்படின்னா அங்கிருந்து நேரம் இந்த இடத்துக்கு தேவலோகத்தை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வருவாளாம். இங்க வந்து இவ வந்து இங்க நல்ல உல்லாசமா உத்தியானங்கள்லாம் இருந்து ஜலத்திலெல்லாம் தீர்த்தமாடி அவன் ஆனந்தமா இருந்துட்டு போவாளாம். இப்படி எல்லாருக்கும் மதிய மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். எல்லாருக்கும் ஏற்ற ஒரு உகந்த ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு யானை கூட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு ராஜா ஒருத்தர், அவர் தான் கஜேந்திரன் அப்படின்னு பெயர். யானை எல்லாமே பொதுவா கூட்டமா தான் இருக்கும், தனியா இருக்காரு. அவர் கூட்டம்னா அந்த கூட்டத்தை வழி நடத்துறவனு ஒருத்தர் இருந்துட்டு இருப்பார். அது தீர்மானிக்கும். தத்ரேகதா தத்கிரி காரணாசிரய கரேணுபிஹி வாரண யூதபஸ்தரன். எல்லாரையும் பின்னாடி வாங்குவோம், ஃபாலோ மீ அப்படின்னு அவர். ஏன்னா இவர் ராஜாவா இருக்காரு, ஆனால் காட்டில் எல்லாரும் போகலாம். யாரும் தப்பித்தவரை விட இப்படி பின்னாடி தங்கிடக்கூடாது. பின்னாடி தங்கினா சிம்மம் வந்து அடிச்சிடும். அதனால எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவருக்கு. அதனால எல்லாரையும் கூட வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூட்டின்னு போறாரு. ஒரே தாகமா இருக்கு, வெயிலா இருக்கு, எங்கேயாவது தீர்த்தம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா தாமரப்பூவினுடைய வாசனை வந்துதான். அதை முகர்ந்து இங்க எங்கேயோ தாமரப்பூ இருக்கு, தாமரப்பூ இருந்தா தீர்த்தம் இருக்கணும், அதனால அங்க போகலாம் சொல்லி அந்த திக்கை நோக்கி அவர் கூட்டின்னு போறாரு. இது சின்ன குழந்தை, குட்டியான, அப்புறம் கொஞ்சம் பெரிய யானை, அம்மா யானை, அப்பா யானை, தாத்தா யானை, மாமா யானை அப்படின்னு எல்லா யானையும் கூட போயிட்டு இருக்காங்க கூட. அப்போ நேரம் அந்த தாமரை பொய்கை ஒண்ணு, கடிகொள் பூம்பொழில் தாமரை பொய்கை. அழகான ஒரு குளம் ஒண்ணு, நிறைய தாமரைப்பூ இருக்குச்ச. உடனே அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு எல்லாரும் தாகத்தை போக்கடிச்சுக்கணும். அதை பார்த்த உடனே குளிக்கணும் அப்படின்னு தோணுது. உடனே எல்லாம் அந்த குட்டிகள்லாம் கிடுகனு ஓடி வந்த அந்த ஜலத்துல அந்த வெயில் தாபம் தீர நன்னா குளிச்சுடலாம் அப்படின்னு இறங்கும் போது இவர் கஜேந்திரன் சொல்ற, யாரும் இறங்க வேண்டாம், எல்லாரும் கரையிலேயே நில்லுவோம், யாரும் இறங்கக்கூடாது அப்படின்னா. ஏன் அப்படின்னா முதலை இருக்கும், இந்த குளம் புது குளம் இல்லையா, நல்லா ஆழமா இருக்கு, அதனால இதுல முதலை இருக்கும், அதனால நீங்களாம் கரையிலேயே இருவோ, யாருக்கு என்ன தீர்த்த வேணுமோ நான் கொடுக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய கையினாலே எடுத்து தும்பிக்கையினாலே எடுத்து அந்த தீர்த்தத்தை கொடுக்க எல்லாருக்கும். அழகா சொல்ற, ஒரு முதலை ஒண்ணு இருக்கும், நீங்களாம் வந்துட போறோங்கோ கிட்ட வராதுங்கோ அங்க இருக்கோன்னு சொல்றாரு, அந்த முதலை தங்கால பிடிச்சிருந்தா என்ன பண்றது அப்படின்னு தோணணும் இல்லையோ, அது தோணலையா, என்ன யதா கிரகி அப்படிங்கிற கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க புருஷன் மாதிரி இருக்காரா அந்த யானை. நான் குழந்தைகளை எல்லாம் நல்லா குளிப்பாட்டி, குழந்தைகளுக்கு ட்ரெஸ் பண்ணி, குழந்தைகளுக்கு ஆகாரம் போட்டு, இது குழந்தைகளுக்கு தேவையெல்லாம் பார்த்துட்டு, சரி உங்களுக்கு என்ன பண்ணிரு, நீர் நீர் பாராயணம் பண்ணிடுறா ஏதாவது அப்படின்னா, அந்த குழந்தைகளோட காலம் செலவழிக்கிறதுலயே சரியா போயிட்டு இருக்கு இல்லையா. அது மாதிரி சுகாச்சாரிய பரிகாசம் பண்ற நம்மள எல்லாம், அந்த யானைகள்லாம் உங்களை மாதிரி நடந்துட்டு மொத்தவங்க அப்படின்னு யானை சொல்ற, அப்படி தீர்த்தங்கள்லாம் அதுக்கு கொடுக்குற, அந்த யானையெல்லாம் குளிப்பாட்டின்னு இருக்க இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த முதலை வந்து தெய்வச்சோதிதாக அந்த காலை பிடிச்சிருக்கு, அதுக்கு பலம் அதிகம். முதலைக்கு ஜலத்துக்குள்ள இருந்தா அதுக்கு பலம் அதிகம், கரையில இருந்தா யானைக்கு பலம் அதிகம். நீ கரைப்பக்கம் வாட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நானும் சொல்லலாம். ஆனா இப்போ அது யானை ஜலத்துக்குள்ள இருக்கு, அது முதலையினுடைய ஸ்தலம், அது ஜலங்கிறது, அது பலவானி. ஜலத்துக்குள்ள யானையை காட்டிலும் பலம் அதுக்கு அதிகமா முதலைக்கு, அதனால அதனுடைய காலை கெட்டியா பிடிச்சிருந்து நமக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அது பிடிச்சுட்டு யானை இழுத்து பாக்குறதா. ஆனா முதல வாயிலிருந்து இழுக்க முடியல, அதனால சரி மகாராஜா ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டின் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் மற்ற யானை இழுக்கலாம். அதனால எல்லாம் சேர்ந்து தன்னுடைய தும்பிக்கையை கொடுத்து அந்த யானையோட தும்பிக்கோட நல்லா சேர்த்து மாட்டி எல்லாம் வேகமா இழுத்துதான் யானையா. ஆனால் முதலைக்கு ஜலத்துல பலம் அதிகம் அப்படிங்கிற அப்படின்னால இது எல்லாம் சேர்த்தும் அதை இழுக்க முடியாமல் இருக்கும்போது முதலை அதனுடைய பிடிய விடாமல் அப்படியே இருக்கு. அப்புறம் கொஞ்ச தூரம் இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து அப்படியே கொஞ்சம் பார்த்துது, கடைசியில முடியல அப்படின்னு உடனே இல்ல கை விட்டுடுத்து, அப்படியே கைவிட்டு அந்த கரையில போய் அங்கேயே நின்றுட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் இப்போ, இவருடைய நம்ம மகாராஜா இப்போ ஏட கூட மாட்டின் இருக்காரு, இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொன்னாரா, அவர் இப்படி மாட்டின்படினால அடுத்த மகாராஜா நான் தான், அதனால என்ன தேர்ந்தெடுத்துனும் அவங்க போயிடலாம் நாமளாம் அப்படின்னு சொல்லி அவர் மகாராஜாவை தேர்ந்தெடுத்து கிளம்பி போயிடுச்சு. அவ்வளவுதான். இப்பதான் அந்த கஜேந்திரனுக்கு தெரிஞ்சது, ஓஹோ இவர்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஒரு நாள் இவர்கள் யாரா இருந்தாலுமே கூட இருக்கிற பந்துக்கள்னோ இல்ல கூட வந்து நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு கூட யார் இருக்காலோ அவெல்லாம் நமக்கு பிராண ஆபத்து வந்தாலும் இல்லையா அவள் இப்படி உபகாரம் பண்ணுவாள், உபகாரம் பண்ண மாட்டாள், உபகாரம் பண்ண முடியுமா பார்ப்பாள், இல்லைன்னா கடைசியில விட்டுட்டு தான் போவா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு தான் போவா. ஆனா கடைசி காலத்திலையும் உபகாரம் பண்றவன்னு யாராவது ஒருத்தர் உண்டா அப்படின்னு பார்க்கணும். யானை என்ன பண்ணிட்டு, நமக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் இல்லையோ, அந்த சக்தினாலே நம்ம பிரயத்தனப்படலாம் அப்படிங்கிறதுக்காக தானே வேகமாக இன்னும் வேகமாக இழுத்து இழுத்து பார்த்துது. வைகுதாமரை வாங்கிய வேடம் முடியும் வண்ணம் ஒரு முழுவலி முதலை பற்றான் மற்றது நின்சதன் நினைப்ப. அப்போ யானையை பிடிச்சி வேகமா அது இழுக்க தன்னுடைய காலில் இருக்கிற பலம் மொத்தமும் உபயோகப்படாது அப்படின்னு நினைச்சப்பறம், இனிமே நம்ம காலை நாம நினைக்க கூடாது, பகவானுடைய திருவடியை நினைக்கலாம், அவனுடைய காலை நினைக்கலாம், அது தவிர வேற கதி கிடையாது அப்படின்னு நினைச்சுதான். கொடிய வாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்றுண்டு உளதறிந்து. இத அது பார்த்த உடனே ஓஹோ இனிமே அவளும் இல்லை நாமளும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் யோசிச்சுதான் அந்த யானை, முதலைக்கோ பலம் நிறையா இருக்கு, கரையில நமக்கோ பலம் நிறையா இருக்கு, அப்போ முதலைக்கு அந்த முதலைக்கு வேண்டிய பலத்தையும் கொடுத்து கரையில இருக்கிற எனக்கு எனக்கு வேண்டிய பலத்தையும் கொடுத்து நம்மளை எல்லாம் இத்தனை நாள் ஆட்சி பண்றவன் ஒருத்தன் இருக்கான், இத்தனை வேடிக்கை நடந்த எத்தனையோ வருஷ காலம் நடக்கிறதா, இது இத்தனை வருஷ காலம் இது நடந்துட்டு இருக்கேன், அப்ப இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம சிருஷ்டிச்சவன் ஒருத்தன் இருக்கான், அவன் தானே இந்த மாதிரி சிருஷ்டிச்சிருக்கான், முதலையை சிருஷ்டிச்சவன் ஒருத்தன் இருக்கான், அந்த முதலைக்கு என்ன ஆகாரமாக ஏற்பாடு பண்ணவன் கல்பித்து வச்சவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், யாரோ ஒருத்தன் இருக்கான், அவனை நம்ம நினைக்கலாம், அவன் நினைச்சாலே உயர்மல் வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது, யார் பயக்கிறதோ அவன் தானே பயனாசனாக இருக்க முடியும். பயத்தை கொடுக்கறவன் தானே பயத்தை போக்கடிக்க முடியும். அப்படின்னா பெருமாளுக்கு அது திருநாமம்னா பயக்கிறது பயனாசனா. எங்க அப்பா சொல்லுவார், பயனாசனா பயத்தை போக்கடிக்கிறவன் பகவான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, சாதாரண பயமா இருந்தா எங்கேயாவது போய் நம்ம போய் இந்த பயத்துக்கு நிவர்த்தி வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு ஒண்ணு வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, நினைச்சு பார்க்க முடியாத பெரிய ஆபத்து திடீர்னு வந்துருத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப பயனாசனன் அப்படின்னா பகவான். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த பயத்தை கொடுத்ததே அவன் தானே, இன்னொருத்தரால் அதை கொடுக்க முடியாது. வேற யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பயத்தை உண்டாக்கவும் பகவானால் தான் முடியும், இந்த பயத்தை நாசம் பண்ணவும் பகவானால் தான் முடியும். அப்ப இந்த யானை நினைக்கிறதா எனக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு கொடுத்ததும் ஒருத்தன் தான், முதலிக்கு அந்த சுபாவத்தை கொடுத்ததும் அவன் தான், முதலிக்கு என்ன ஆகாரமா கற்பிச்சு வச்சதும் அவன் தான், என்ன இத்தனை வருஷமா ஜீவிக்கும்படி வச்சதும் அவன் தான், எனக்கு இந்த பலனை கொடுத்ததும் அவன் தான், என்ன அவனை நினைக்கும்படி பண்ணவனும் ஒருத்தன் தான். சர்வ லோகத்துக்கும் சிரஷ்டாவாக அதன் சுவாவத்தோடு கூட எல்லாத்தையும் படைப்பவனாக ஆதி காரணமாக யாரோ ஒருத்தன் இருக்கான். அவன் யாரு அப்படிங்கிறது தெரியல. நமோ பகவதே தஸ்மை அப்படின்னு அப்படிப்பட்ட பகவான் இருக்கான் இல்லையோ, அவனுக்கு நமஸ்காரம் பண்ணும். பாக்கி யாரையும் வாழலாம். புருஷாயாதி பீஜாய பரேஷாயாபி தீமகி யஸ்மின் இதம் யதஸ்சேதம் ஏனேதம் எயிதம் ஸ்வயம். யார்கிட்ட இருந்து லோகம் உண்டாச்சோ, யார் இந்த லோகத்துக்கெல்லாம் தேவையானதெல்லாம் கொடுத்து ரட்சை பண்றானோ, யார் கடைசி காலத்துல லோகத்தை சம்ஹாரம் பண்றானோ, யார் இந்த லோகத்துல எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தரியாமையாக இருந்து அந்தந்த வஸ்துவை நழித்து அதாவது நடத்தி பிரவர்த்தி செய்து கொண்டு போயிட்டு இருக்கானோ அவனை தான் சேவிக்கணும். யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹா, யார் நான் தான் உயர்த்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், என்ன காட்டணும் இப்ப முதலை வசதி அப்படின்னு தெரிஞ்சது. அப்ப முதலை காட்டணும் வசதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை காட்டணும் உயர்ந்தது அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்படி பார்த்தா பரமான வஸ்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் காட்டிலும் உயர்ந்ததுன்னு அதை காட்டிலும் பரமா ஒண்ணு இருக்கணும் இல்லையோ, அதை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு. தம் பிரபத்தியே ஸ்வயம்பூவம், அவர் யாரும் சிருஷ்டிக்கல, அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவர். நமோ நமஸ்தே கில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகாண்டவாய. நமோ நமஸ்தே அகில காரணாய, அகில காரணம்னா எல்லா வஸ்துகளுக்கும் காரணம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு எல்லா காரணமுமே அவன் தான், உபாதான காரணம், நிமித்த காரணம், அப்புறம் சககாரி காரணம், இன்னும் என்னென்ன காரணமோ லோகத்தில் ஒரு வஸ்துக்கு இருக்குமோ இல்லையோ அப்படின்னா இது மொத்தமுமே பகவான் தான். எதுலேருந்து இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ண, ஒரு சிருஷ்டி பண்றான்னு வச்சுக்கோங்க, இதுதான் இருக்கட்டும், ஒரு மண்ணிலிருந்து பானை பண்றான் அப்படின்னா, அப்போ மண்ணு அப்படிங்கிறது உபாதான காரணம், அந்த மண்ணிலேருந்து பானையை பண்றான் இல்லையோ அவன் நிமித்த காரணம், அவனுக்கு சககாரியா அவன் கூட என்னென்ன வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா ஜலம் சேர்க்கிறான், அப்புறம் தேஜஸ் வச்சுட்டு இருக்கான், இதை சூடாக்குறான், இன்னும் சக்கரம் சுத்தறது, இதெல்லாம் வந்து மொத்தமும் சககாரியாக அவனுக்கு கூட இருக்கு. அந்த மாதிரி இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறான்னா இதுக்கு உபாதான காரணம் யார், இதுக்கு நிமித்த காரணம் யாரு, எதுலேருந்து இந்த லோகத்தை சிருஷ்டிச்சார், யார் சிருஷ்டிச்சார், எதை துணையா வச்சுட்டு இந்த லோகத்தை சிருஷ்டிச்சா அப்படின்னா, இப்ப வேதம் சொல்றது பிரம்மவனம் பிரம்மச விரக்ஷ ஆசீத் எதோ தியாவா பிருத்திவீ நிஷ்ட தக்ஷு மனீஷினோ மனசா விப்ரவீமிவஹ பிரம்மாத்யதிஷ்டத் புவனானி தாரயன். கேள்வி கேட்கிற முதல்ல கிக்கிஸ் வித்வனம் கௌச விரக்ஷ ஆசீத் அப்படின்னு கேள்வி கேட்கிற, அதுக்கு பதில் சொல்ற, வேதமே கேள்வி கேட்டு வேதமே பதில் சொல்ற, எதுவுமே விசாரம் பண்றது. ஆனா உபாதான காரணம் என்னன்னா பிரம்மன் தான் உபாதான காரணம், நிமித்த காரணம் எதுன்னா பிரம்ம, சககாரி காரணம் எதுன்னா பிரம்மா, எல்லாமே பரபிரம்மன் தான் அப்படின்னு சொல்லும்போது சர்வவித காரணமாகவும் பகவானே தான் இருக்கான். ஏன்னா அவனை தவிர வேற வஸ்து எதுவுமே அந்த காலத்துல கிடையாதான் அப்படின்னால நமோ நமஸ்தே கில காரணாய நிஷ்காரணாய. சரி அவனுக்கு காரணம் எது அப்படின்னா எதுவுமே அவனுக்கு காரணம், சகலத்துக்கும் காரணமா இருக்கிற அவனுக்கு காரணம் எதுவுமே கிடையாது. அற்புத காரணாய, அற்புத காரணம் என்னன்னு கேட்டா உபாதான காரணம் அப்படின்னா அந்த காரணமே காரிய வஸ்துவா மாறிடுத்து அப்படின்னா அதுக்கு விகாரம் வரணும் இல்லையோ, ஆனா விகாரம் எதுவும் வரல, அது அதே மாதிரியே ஒரு மண் இருக்கு, மண் வந்து பானையா மாறினா இப்ப மண் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா உருண்டையா இருக்கு, இப்ப மாறி போயிடுது, இப்ப பழைய ஆகாரம் மாறி போச்சு, வேற புதுசா ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்லணும், ஆனா அவர் அப்படியே இருக்கார், மாறாம இருந்துட்டு இருக்கார், ஆனா காரணமா இருந்துட்டு இருக்கார் அப்படின்னா இது அற்புத காரணம் அப்படின்னு. இதெல்லாம் வேதாந்தங்கள் சொல்றது. இந்த மாதிரி பகவானே சர்வ காரணம், இந்த பகவான் யாரு அப்படிங்கிறதோ அவன் எப்படிப்பட்ட காரணங்கிறது முதல்ல யானைக்கு தெரியல போலக்கு, ஆனா யாரோ ஒருத்தன் இருக்கான் அவன் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்கிறது தெரிஞ்சபடினாலே இதையெல்லாம் மொத்தம் மனசுக்குள் இதைத்தான் மொத்தமா சுருக்கி யானை ஆதி மூலமே கத்தியிருது அப்படின்னு சொல்றோம். இது அத்தனையும் யானை மனசுல நினைச்சுண்டு அது பிள்ளைகளா யானைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லோகம் எல்லாம் சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். மனசுல நினைச்சிருக்கு அதனுடைய பாஷையில அது ஸ்தோத்திரம் பண்றது, அதனுடைய பாஷையில பிள்ளைகள் தான் அதனுடைய பாஷை. ஸ்ரீரங்கத்துல யானை சத்தம் போட்டுதுன்னா யானை ரங்காரங்கான்னு கத்துறது அப்படின்னா சின்ன வயசுல சந்தேகம், என்ன ரங்காரங்கான்னு இப்படி கத்துவான் யானை ரங்காரங்கான்னு சொல்லலையே அப்படின்னா அது பாஷை, அது பாஷையில அது பகவான சொல்றது. அந்த மாதிரி ஆதி மூலமே அப்படின்னு யானை கத்திட்டுங்கிறது நம்ம பாஷையில சொல்றோம், அதனுடைய பாஷையில அது வந்து ஸ்தோத்திரம் பண்ணி கையெடுத்து இப்படி மேல தூக்குறதா, அது துதிக்கிறது இல்லையா பகவானே, அதனாலதான் அதுக்கு துதிக்கை அப்படின்னு பெயர். அந்த யானை வந்து அந்த கையினாலே ஸ்தோத்திரம் பண்றபடினால அதுக்கு துதிக்கை அப்படின்னு பெயர். இப்படியாக ஆதி மூலமே அப்படின்னு நடிச்சு ஆணை கத்தச்ச இத்தேயதோ பசுசுருபுகும் நிகிலாத்மகத்வாத் சர்வாங்கிலாமரமயோ ஹரிராவிராசீதே. பக்கத்துல தேவர்கள்லாம் வந்திருக்கா, எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறாங்க. என்ன வேடிக்கைன்னா யானை ஒரு எத்தனையோ வருஷ காலமா இழுத்துருக்கு, முதலையும் எத்தனையோ வருஷ காலமா இழுத்துருக்கு. யானைக்குன்னு ஒரு ஜீவித ஆயுஷ் காலம் உண்டோ இல்லையோ அதெல்லாம் தாண்டி போயிடுது, 500 வருஷ காலம் 1000 வருஷ காலம் கணக்கு சொல்றான். இந்த முதல்ல அது காலம் விட்டா அது எண்ணிக்க போயிருக்கும், அதனுடைய ஆயுஷ் காலத்தில் அது போயிருக்கும், இல்ல முதலையும் எண்ணிக்க போயிருக்கும். அப்ப இதுல ஏதோ ஒரு தேவ ரகசியம் இருக்கு, அது என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல குழுமி இருக்காளாம். மகர்ஷிகள் எல்லாரும் என்ன தேவ ரகசியம் இருக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காளாம். இவர் யானைங்கிறவர் உண்மையில ஒரு சாபத்தனால வந்திருக்கார், அங்க முதலைங்கிறவரும் ஒரு சாபத்தனால வந்திருக்கார். எல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினாலே மொத்தம் நடந்துருக்கு எல்லாமே. அதனால அவர்லாம் வேடிக்கையை பார்க்கறதுக்காக வந்தபோது யானை இப்படி கத்திற போது யார் வரா அப்படின்னு, இவா யாராவது போறாள், ஒருவேளை பிரம்மா போவாரோ ஒருவேளை இந்திரன் போவானோ அப்படின்னு பார்த்தா இவா யாருமே வராம இருக்கும்போது நைத்தே யதா உபசுருக்குஹும். அப்ப பகவான் வர சந்தோபயேன கருடேன, ஒரு கருட வாகனத்தில் ஏறிக்கிறார். சக்ராயுதோபியுபகமதி, சக்ராயுதத்தை கையில வச்சுருக்க. ஆசுயதோ கஜேந்திரஹா, எங்க கஜேந்திரன் இருக்கானோ அந்த இடத்துல பறந்து வர்றார், வேகமா ஓடி வர்றார். இவா யாரும் வரல அப்படின்னு ஒன்னு பகவான் வர்றாரு, வந்தாருன்னா அவள் எல்லாம் சந்தோஷப்படுறான். ஏன்னா நிகிலாத்மகத்வா, தான் போனா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம், வேற யாருத்தர் வந்தாதான் கஷ்டம். பகவான் சரி நல்லவேளை பகவான் தானே வர, அப்ப நமக்குள்ள அத்தறியாமையா இருக்கிறவர் அவரே வர. சர்வ அபனமயமாக, அதாவது யார் எந்த தேவர்களை கூட்டாலுமே பகவான் வந்து என்ன கூட்டானு வரலாம், அவரால் முடியும் அது. யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சிது விச்சதி, நீ எந்த தேவதையை நினைச்சாலும் சரி என்னதான் பூஜிச்சதாகும், நீ ஏபி அந்ய தேவதா பக்தாக ஏபி எதந்தி மாமேவா அவிதி பூர்வகம் அப்படின்னு, நீ வேற தேவதையை குறித்து பூஜை பண்ணா கூட அது என்கிட்ட தான் வந்து சேரும், அதுக்கு கடைசியில பரிவசானம் அப்படிங்கிறது என்கிட்ட தான். தீர்த்தன் உலகளந்த சேவடிமேல் பூந்தான் சேர்த்தி அதையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைத்துளாயான் பெருமை அப்படிங்கிற. சிவ பூஜை பண்ணணும் இன்னைக்கு பண்ண முடியலையே அப்படின்னா கிருஷ்ணன் சொன்னா என் திருவடியில் சேரு அப்படிங்கிற, சரி அப்படின்னு சொல்லி சிவ பூஜை பண்றதுக்கு பதிலாக கிருஷ்ணனுடைய திருவடியில் சேர்க்கிறான் புஷ்பத்தை அர்ஜுனன். மறுநாள் கார்த்தால சிவ பூஜை பண்ணும்போது பார்த்தா சிவனுடைய திருமுடியில இருக்கு இந்த புஷ்பமே, ஓ இவருடைய முடிக்கும் அவருடைய அடிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல, அப்பதான் தெரிஞ்சு அவனுக்கு. அந்த மாதிரியான சர்வ அமரமயமாக பகவான் இருக்க அப்படின்னால அவன் வரும்போது எல்லாரும் ஆச்சரியமா கை கூப்பிடறாரு. சந்தோமயே நகருடே ந சமுக்கியமான, கருட வாகனத்தில் ஏறி வர சக்கராயுதத்தோட வர, ஏன் கருட வாகனத்தில் ஏறி வர்றார் அப்படின்னா இவர் தான் ஆதி மூலம் அப்படின்னு இவர் நிரூபணம் பண்ற, அதை எல்லாரும் ஒத்துக்கணும், கொஞ்சம் ரிஷிகள் எல்லாம் ஒத்துக்கணும். அதுக்கு ஒரு சாட்சி, நீ தான் ஆதி மூலங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா வேதம் தான் சாட்சி. ஏகோகவை நாராயண ஆசீத் அப்படின்னும் சப்ரம்மா சசி வசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னும் சகலத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய நாராயணன் தான் அப்படிங்கிறத வேத ஸ்பஷ்டமா சொல்றது இல்லையோ, அதனால அந்த வேதத்தை சாட்சியா கொண்டு வர்றாரா, வேத ஸ்வரூபியா பகவான் கருத்மான் இருக்கிற அப்படின்னால அவர் மேல ஏறி கொண்டு வர. கருத்மான் கருட வாகனத்துல பெருமாள் ஏழ்றார் அப்படின்னா ஏதோ மத்த வாகனங்கள்லாம் மாதிரி கருட வாகனங்கிறது இல்லை, இது ரொம்ப விசேஷமான வாகனம், எல்லாரும் சேவிக்கணும். பகவானுடைய வாகனம். என்ன விசேஷம் அப்படின்னா வேதஸ்வரூபி அவர். அப்போ வேதமானது பகவானை காமிக்கிறதா நமக்கு. வேதத்தினுடைய தாற்பரிய பூமியா இருக்கக்கூடியவன் பகவான். வேதம் பகவான் நமக்கு காமிக்கும் போது யாருக்கு புரியுது? பரோட்சமா தானே காண்பிக்கிறது. அப்ப வேதத்தினுடைய அர்த்தம் யாருக்கு புரியுது? ஒருத்தருக்கும் புரியாம இருக்கும்போது அந்த வேதமே கருடனாக ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்து அந்த பகவானை தன்னுடைய கையில வச்சு தாங்கி பகவானுடைய திருவடியில காமிச்சு இதோ பாருங்கோ இதுதான் பரதத்துவம் அப்படின்னு வேதமே நமக்கு காமிக்கிறான். இதான் கருட வாகனத்தினுடைய தத்துவம். அதனால அப்படி சாட்சியா இருக்கக்கூடிய கருத்மான் வேதாத்மா விஹகேஸ்வரா அவர் மேல ஆரோகணம் பண்ணிட்டு பெருமாள் வர. சந்தோமயேன கருடேன சமூகியமான சக்கராயுதோபியுபகமதே. அவர் சக்கராயுதத்தோடு, சக்கராயுதம் இருக்காங்கன்னா அவருக்கான அடையாளம் ஆயுதத்தோட வந்தா ரட்சணத்துக்கான புகர் தோற்ற அப்படிங்கிற சுவாமி தேசியம் ஒரு இடத்துல நான் காப்பாத்துவேன் அப்படின்னா அது தெரியல முடியும். அதனால சக்கராயுதத்தோட வர. ஆசுயதோ கஜேந்திரஹா, அத்தி வேகமா வந்தார். எத்தனை வேகமா வந்தார்னா அந்த வேகத்தை சொல்லவே முடியாது நம்மளால. பகவத ஸ்வராதீன மகான் கொண்டாடுற கஜேந்திர ரக்ஷா துவரித்தம் பவந்தம் அப்படிங்கிற இந்த அளவு வேகங்கிறது பெருமாளுக்கே இது வரைக்கும் பார்த்ததில்லை. கருத்மானுக்கே வேகம் போறலையா, அதனால கருத்மான் மேல ஏறி உட்காந்து அவரையும் இழுத்து பிடிச்சு இவர் தான் வந்துட்டு இருக்காரு. அவர் இவரை அழுத்துன்னு வரல, இவர் தான் அவரை இழுத்துன்னு மேல வந்துட்டு இருக்காரு. சில ஊர்ல கருட வாகனம் பார்த்தா தெரியும் அவர் பகவான் இழுத்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி மேல உட்காந்துருப்பார். பெருமாள் சம்மந்தமே இருக்காத மாதிரி தெரியும். திருவடி அவர் கருத்மானுடைய கைகள்ல திருவடி வச்சுட்டு வரணுமே அப்படின்னா அது வர. சில சமயம் இப்ப கஜேந்திரனை காப்பாத்தத்துக்கு போற, அதனால மேல அவரும் பறக்கிறார் இவரும் பறக்கிறார். பிறகு அவர் பிடிச்சிட்டு அவர் பறக்கிறார் பெருமாள். கருத்மான இழுத்துண்டு சீக்கிரமாக கஜேந்திரனுக்கு ஆபத்து வந்துருக்கு. இத்தனை நாள் ஆபத்து இல்லையான்னா ஒரு 500,000 வருஷம் ஆபத்து இருக்கு. ஆனா இப்பதான் ஆதி மூலமே கூட்டிருக்காரு, அதனால இப்பதான் அவருக்கு பொறுப்பு வந்திருக்கு. அதனால அசுவும் இயத்தும் கஜேந்திரஹா அதி வேகமாக வேடிக்கை சொல்வார்கள், உபன்யாசம் சொல்வார்கள். பகவான் ஜம்முன்னு வந்து இறங்கினார் அப்படின்னா என்ன? ஜம்னு வந்து இறங்கினார்னா சீவைகுண்டத்திலே பெருமாள் கிளம்புறார் இல்லையா, அப்ப வந்து யானை காலம் முதல்ல பிடிச்சுருத்தோம் ஆதி மூலமே கத்தின உடனே ஐயோ கெட்டோ யானைக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருத்தேன்னு நினைச்சாராம் பெருமாள். திக்கஜம் அப்படின்னாராம் சம்ஸ்கிருதத்துல, சி யானைக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கறத திக்கஜம் அப்படின்னு சொல்லுவார் அவர். திக் அப்படின்னும் போது சீவை குண்டத்தன்கார், க அப்படின்னு சொல்லும்போது நடுவில் ஆகாசத்தில் இருக்காராம், ஜம் அப்படின்னும் போது யானை இருக்கிறதுக்கு வந்துட்டான், அதான் ஜம்னு வந்துட்டார் அப்படின்னு. அந்த அளவு வேகமாக பகவான் நேர இங்க வந்து சக்கராயுதேன ஒரு சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி முதல் முதல்ல அந்த முதலைய சம்ஹாரம் பண்ணிட்டார். அப்புறம் பேசுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். யானைக்கு விமோச்சனம் கொடுத்தார் அப்படிங்கிறது கஜேந்திர மோட்சம். முதலையிட்டேந்து யானைக்கு விமோச்சனம் கொடுத்தார் அப்படிங்கிறது, அது மாத்திரம் இல்ல சாபத்திலிருந்து விமோச்சனம் கொடுத்தார் அப்படிங்கிறது ரெண்டாவது மோட்சம். இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ராஜா ஒருத்தன், பாண்டிய தேசத்துல ராஜாவா இருந்தவன். அவருடைய ஆச்சாரியர் அகஸ்தியர். இங்க தெற்கு தானே பாண்டிய தேசம் இருக்கு, தெற்கு தான் வந்து அகஸ்தியர் இருக்கார். அவர் குலகுரு. இவன் ஒரு நாள் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தான். அப்ப அகஸ்தியர் வந்தார் இவனை பார்க்கணுங்கிறதுக்காக. ஆனால் இவனுக்கு என்ன நினைச்சுட்டான், சரி திருவாராதனம் தானே பண்ணிட்டு இருக்கோம், அவர் உட்காரட்டும், உள்ள அவன் ஆராதனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யாராவது வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. நித்தியம் 10 நிமிஷம் ஆராதனை பண்றோம், அன்றைக்கு 20 நிமிஷம் பண்ணுவோம். சரி ஆராதனை பண்றதுக்கு நாம ஆராதனை பண்றோம்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அகஸ்தியரானா எட்டி பார்க்கிறார். இவன் வருவானா அப்படி, இவனை பார்த்து இவனுக்கு ஏதோ விஷயம் சொல்லணும் அப்படின்னு தானே வந்திருக்க. இவன் வருவானா அப்படின்னு எட்டி பார்த்தார். அவர் என்ன பண்றா, ராஜா நாம எத்தனை அழகா ஆராதனை பண்றோம், எப்படிப்பட்ட வட்டியெல்லாம் வச்சிருக்கோம், எல்லாம் சொர்ணமயமான வட்டியர்கள், நிறைய ஆபரணங்கள், நல்ல பீதாம்பரங்கள் எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான். அகஸ்தியர் இப்பதான் திருவாராதனை பண்ணிட்டு வந்திருக்கார். ஒரு பழத்தை எடுத்து இலையில வச்சு பெருமாளுக்கு அந்த பழத்தை பழம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லி சமர்ப்பணம் பண்ணிட்டு திருவாராதனை முடிச்சுட்டு அப்படின்னு வந்துட்டார் அவர். ஒன்றும் இல்லாத அவர் ஒரு ரிஷியா இருக்கிறபடினால, எதுவும் இல்லாதவரான அப்படினால அப்படி ஒரு திருவாராதனை பண்ணிட்டு வந்துட்டார். ஆனா இங்க வந்து பார்த்தா ஆச்சரியமான ஒரு திருவாராதனை நடந்துட்டு. அப்ப இதை பார்த்து ஆஹா நம்ம திருவாராதனத்தை காட்டிலும் இதுதானே விசேஷம் அப்படின்னு அவர் உணர்ந்துக்கணும், அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டுட்டாங்க. அதனாலே இப்போ ஒரு ஆராதனத்தை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மெதுவா வந்தோடனே அகஸ்தியர் பார்த்து சொன்ன, சாஸ்திரம் எதுங்கிறது உனக்கு தெரியல, பாவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியல. சாஸ்திரம் எதுன்னா நீ திருவாராதனே பண்ணிட்டு இருந்தா கூட பாகவதர்கள் வந்துட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆராதனத்தை அந்த இடத்துல பொட்டுன்னு போட்டுட்டு நீ பாகவதர்களை வந்து பூஜிக்கணும், அவளுக்கு குசல பிரசனம் எல்லாம் பண்ணணும். கோயிலில் பாகவதர்களை பார்த்தா கூட அவளுக்கு குசல பிரசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கோயிலில் பாகவதர்கள் தவிர மீதி பேர குசல பிரசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆச்சாரியெல்லாம் வந்தாங்கன்னா அவளுக்கு குசல பிரசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆத்துல சௌக்கியமா, எல்லாரும் சௌக்கியமா, எப்ப ஊர்லேருந்து வந்தோங்கோ அப்படின்னா கோயில்ல இதெல்லாம் எதுக்கு போச்சு, வெளியில் பேசலாம் அப்படிங்கிறது கிடையாதா? ஒரு பாகவதால் வந்தானா அவளை குசல பிரசனம் பண்ணலாம். எதனால அப்படின்னு கேட்டானா, பகவானை சேர்ந்தவர் அவர். பகவானுக்கு வந்து தனக்கு பூஜை பண்றதை காட்டும் தன்னை சேர்ந்தவாளுக்கு பூஜை பண்றதுன்னா பகவானுக்கே ரொம்ப இஷ்டமா. மம மத்பக்த பக்தேஷும் பிரீத்தி அத்தியதிகாம் பவேது ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோகம் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம். இதுக்குதான் ததியாராதனம் அப்படின்னு. ததியாராதனம்னா என்ன அர்த்தம் கேட்டா, பகவானை சேர்ந்த பாகவதர்களை நல்ல வார்த்தையினாலேயோ மற்ற விதத்தினாலேயோ பூஜனம் பண்றது. ததியாராதனா சாப்பாடு போடுறது மாத்திரம் அர்த்தம் இல்லை. ததியாராதனை அப்படின்னு ஒண்ணே நமக்கு பாயசம் வடையது இல்லை ஞாபகம் வரும். ஆனா அது ததியாராதனா அது மாத்திரம் அர்த்தம் இல்லை. அவளை உபசாரம் பண்றது எது பண்ணாலுமே அதுக்கு ததியாராதனம் அப்படின்னு பேர். தத்து அப்படின்னா பகவான், ததியம் அப்படின்னா பகவானை சேர்ந்தவர்கள் பாகவதர். அவளுக்கு ஆராதனா பிரீணனம் அப்படின்னு அர்த்தம். அவளை பிரீதி பண்ணும்படியாக என்ன உபசாரம் பண்ணாலும் அதுக்கு ததியாராதனம் அப்படின்னு பெயர். அப்போ அதுதானே முக்கியம். அது இல்லாம இருந்தா பகவானே வந்து திருப்தி அடையிறது இல்லையா? இந்த பாகவதர்களை ஒருத்தர் வந்து சரியா பூஜிக்காமல் பகவானை பூஜிச்சா பகவானே முகம் கொடுக்கறது இல்லையா? சின்ன குழந்தை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு பெரியவரை பார்க்கணும்னு போனா ஒருத்தர் வாசல்ல குழந்தை இருந்து இன்னும் வாசல் கதவை மறைச்சுருக்கு, அந்த குழந்தை நீங்க யார் உள்ள விடமாட்டேன் போ அப்படின்ட்டு உடனே அந்த குழந்தை முதல் ஒன்று கொடுத்தாரு. இன்னும் உள்ள விடமாட்டேன் நான் தெட்டா அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு அது உள்ளுக்குள்ள போனானா அவள் அப்பா என்ன பண்ணுவார், உள்ள முதல்ல வெளியில போ உண்மையார் இங்கே கூட்டா அப்படின்வார். அதே அந்த குழந்தையை எடுத்து வச்சுட்டு அது கையில் ஒரு பிஸ்கட்டு சாக்லேட்டு எல்லாத்தையும் கொடுத்து அப்படியே அந்த குழந்தையும் தூக்கிட்டு உள்ளே வந்தான்னா உள்ள இவருக்கு ராஜவரியாதை நடக்கும். பகவான் என்ன பண்றார், பக்தர்களை தன்னுடைய குழந்தையா பாவிக்கிறபடினாலே ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தையை பூஜிக்கிறதானே அவன் அம்மாவுக்கு பிரீத்தி இல்லை அப்பாவுக்கு பிரீத்தி, தன்னை பூஜிக்கிறத காட்டணும். அதனாலே பக்தர்களை பூஜிச்சா பகவானுக்கு பிரீதி அப்படின்னு ஒரு லௌகீக நியாயத்தையும் சாஸ்திரம் எடுத்து சொல்லும் நமக்கு. அந்த மாதிரி ரீதியில பாகவத பூஜனம் அப்படிங்கிறது ரொம்ப சிரேஷ்டமான ஒரு காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட பாகவதர்கள் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நல்ல விஷயம் கேட்டான்னா உடனே பதில் சொல்லணும். அவசியமான விஷயம் கேட்டா பதில் சொல்லணும். அதுக்காக கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு கேட்டா பதில் சொல்லணும்னு இல்லை, நல்ல விஷயத்த கேட்டானா அது பதில் சொல்லணும் அப்படின்னு அவளுக்கு அது உபச்சாரம் அப்படிங்கிறபடினா. அதனால திருவாராதனம் பண்றதில்ல, பாகவத ஆராதனம் தான் அதை காட்டிலுமே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவா. இவனுக்கு அந்த விஷயம் தெரியல, மதம் பிடிச்சிருக்க, நான் தான் திருவாராதனம் பண்றேன், நான் தான் விசேஷமா திருவாராதனம் பண்றேன் அப்படின்னு மதம் பிடிச்சிருக்கோ இல்லையோ. மதம் பிடிச்சிருந்தா நீ யானையா தான் இருக்கணும். மதம் யானைக்கு தானே பிடிக்கும், மனுஷனுக்கு மதம் பிடிக்க கூடாது. யானைக்கு மதம் பிடிச்சா தப்பு கிடையாது. எப்பவுமே அந்தந்த ஜந்துவுக்கு அதுக்கு தப்பு கிடையாது, யானைக்கு மதம் பிடிச்சா தப்பு கிடையாது. ஆனா நீ இப்படியே இருந்துன்று, ஆனா யானையா இருந்து இப்படி இரு, மனுஷனா இருந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு யானையா போன்னு சபிச்சுட்டார். ஹூஹூ அப்படின்னு ஒரு கந்தர்வன், அவன் தேவடர் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் ஜலத்துல அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது காலை பிடிச்சு கவி உள்ளுக்குள்ள போனான், ஜலத்துக்குள்ள போய் அவர் காலை பிடிச்சு இழுத்தான், நீ முதலையா போ அப்படின்னு விட்டார். ஏன் அப்படின்னா முதலையா இருந்தா முதலைதானே காலை பிடிக்கும், மனுஷனா இருந்து காலை பிடிக்க கூடாது, கந்தர்வனா இருந்து காலை பிடிக்க கூடாது, முதலையா இருந்து காலை வாரி விடலாம், அதனால முதலையா போ அப்படின்னு. இப்படி எல்லாம் சாபம் கொடுக்கற ஒருத்தர் சாபத்துக்கு விமோச்சனம் அப்படின்னா பகவான் கொடுப்பார் அப்படின்னு. அப்போ வந்து பகவான் நேர வர இப்போ இவர்கள்லாம் சொல்ற வார்த்தையை சத்தியமாக்கணும். முனேகே பாகவத முக்கிய சத்தியம் கர்த்தும் வச்சோஹரிஹி அப்படின்னு ஒரு கிருஷ்ணாவதாரத்தை இவரெல்லாம் சாபம் கொடுத்தாருன்னா பகவான் இருக்கா விமோச்சனம் கொடுக்கணும்னா இவா வார்த்தையை சத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பகவான் விமோச்சனம் கொடுப்பாரு சொல்றா இல்லையோ, அந்த வார்த்தையை தான் சத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு நேரம் வந்து உடனே அவளுக்கு முதல்ல மோட்சத்தை கொடுக்கறாராம் பகவான். இந்த மாதிரியாக அந்த சாப பலத்தினாலே இவா இருக்கா, அதனாலே சாபத்திலிருந்து கஜேந்திரக்கும் விமோட்சத்தை கொடுத்து சாபத்திலிருந்து அந்த முதலைக்கும் ஒரு விமோச்சனத்தை கொடுக்குற, பின்னாடி கஜேந்திரான் மோட்சத்துக்கே போறான். ஏன்னா பரமபக்தியா இருக்க, ஜன்ம ஜன்மாந்தராம் ஜாத பக்தி ஜனார்தனே. ஒரு யானைக்கு எப்படி இவ்வளவு பக்தி வரும், மனுஷனுக்கே வரலையேன்னா பூர்வ ஜென்ம சுக்ருதம், எத்தனையோ ஜென்மத்தில் பகவானை ஆராதிச்சிருக்காரு. இந்த ஒரு சாபத்தினால் இப்படி வந்துட்டார், அதனால பகவான் கிட்ட அவர் பக்தியோட இருக்க, அதனால அவருக்கு முக்தி உண்டு. உண்மையில அந்த முதலையை கொள்ளணுங்கிறதுக்காக பகவான் வரலையாம், அவர் பக்தியை மதிச்சு வந்திருக்காராம். முதலை கொள்றதுக்கு சங்கல்பம் போடுமே, அதுக்கு பகவான் வர வேண்டியது இல்லையே. முதலை மடியட்டும் அப்படின்னு சங்கல்பிச்சா போடும். மழுங்காந்தமை நுதிய சக்கர நல்வலத்தையாய், தொழுங்காதல் கடிரழிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொடும்பாயாக்கு அளித்தால் உன் சுடற்சோதி மறையாதே அப்படிங்கிற ஆழ்வார். நீ ஒழுங்காத ஞானமே படையாக, உனக்குதான் சங்கல்பம்னு ஒன்று கொள்ளும், அதை வச்சுட்டே நீ எல்லாரையும் ரட்சிக்கலாமே. யானையை காப்பாற்றலாம், முதலையை கொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் நீ புள்ளூர்ந்து தோன்றினையே, நீ ஏன் கருட வாகனம் முன்னாடி வந்து வந்து நிற்கிறே எதுக்காக அப்படின்னா, தொழுங்காதல் கடிரணிப்பான் ரொம்ப ஆசையோட கூப்பிடுறது. அது அந்த குளத்திலேருந்து ஒரு புட்பத்தை கையில் எடுத்துட்டு இருக்கு, புட்பத்தை பகவானுக்கு சமர்ப்பிக்கிற வழக்கம். யானையா இருந்தாலும் பக்தி இருக்கிற அப்படின்னால பகவானுக்கு அந்த புட்பத்தை சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக புட்பத்தை கையில் எடுத்துட்டு இருக்கு. நன்னா இப்படி கடைக்கு வந்து பகவான் கிட்ட போய் சமர்ப்பிக்க போறது தாமர பூவை. ஆனால் அதுக்கு நடுவில் முதல்ல பிடிச்சிட்டு இருக்கு, உடனே இதுவும் கத்துறது, இப்படியே இருக்குது, என்னென்னமோ பண்றது. எத்தனையோ வருஷமா இருந்தே அந்த புட்பத்தை விட்டுடல முடியும், அதை உடல அது கிட்டே பிடிச்சிருக்கு. ஏன்னா பகவானுக்கு அதை சமர்ப்பிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இதுல இருந்து விடை பெற்று நம்ம வெளியில போனோம்னா முதல் காரியமா இந்த புட்பத்தை போய் பகவான் கிட்ட சமர்ப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புட்பத்தை கிட்டே கையில் பிடிச்சிருக்கு. திருட்வா கருத்மதி ஹரிம் க உபாத்த சக்கரம் உக்ஷிப்யசாம் புஜகரம் கிரமாக கிருச்ராத் நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தே. அப்படி அந்த யானையானது அந்த பகவான் நேர கருட வாகனத்துல நேர வரத பார்த்த உடனே தன்னுடைய கைய தூக்கித்தான், அந்த கையில தாமரத்து இருக்கான், உக்ஷிப்ய சாம் புஜகரம் தூக்கிட்டு அப்பதான் முதல்ல சொல்றது நாராயண. இதுவரைக்கும் ஆதி காரணம் யாரோ, மூல காரணம் யாரோ, அகில காரணம் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நேரம் வந்துட்டாரு இல்லையா, நாராயண அகில குரு பகவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவனே அவன் நாமத்தை சொல்றது. பகவன் முதல்ல ஆரம்பிச்சுட்டு பகவான் யாருங்கிறத இப்ப நிர்தாரணம் பண்றது. அதனே பகவான் வந்து கை நீட்டி அந்த புட்பத்தை வாங்கிட்டார். எதுக்காக நீர் அவதாரம் பண்ணிருந்தா இந்த புட்பத்தை வாங்கிக்கிறதுக்கா, எத்தனை ஒரு மனசுல திடமான சிந்தை இருந்தால் இத்தனை வருஷ காலமாகி அந்த புட்பத்தை விடாமல் எனக்கும் ஒரு விமோசனம் கிடைக்கும், அப்ப நான் பகவானுக்கு இந்த புட்பத்தை சந்திப்பேன் அப்படின்னு அது நினைச்சிட்டு இருக்கும். தொழும் காதல் களிரு, அதான் ஆணைக்கு இருக்கக்கூடிய ஆசை. அந்த பக்தியை பார்த்து பகவான் நேரம் வந்தான் அப்படின்னு. அழிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே, அது எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக கருட வாகனத்துல பகவான் வந்தார் அப்படின்னு கஜேந்திர மோட்சம். இதுக்கு விசேஷமான பலன்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த ஸ்லோகத்தை நித்தியமே பாராயணம் பண்ணா பலன் இருக்கு. நித்தியம் காத்தால எழுந்துக்கிச்சே கஜேந்திர மோட்சத்தை தியானம் பண்ணணும், கஜேந்திரனை தியானம் பண்ணணும், கஜேந்திர மோட்சத்தை தியானம் பண்ணணும், பகவான் அனுகிரகம் பண்ணதை தியானம் பண்ணணும். என்ன கோபம் இருந்தாலும் அந்த முதலைய கொஞ்சம் கூட யோசிச்சுக்கு ஆக்காமல், குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்டு சார்வுங்க. கொண்ட சீற்றம் ஒன்றுண்டு உலகறிந்து உன் அடியேனும் வந்து அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படிங்கிறார். எனக்கு முதலை மேல எந்த ஒரு கோபம் இருக்கும் உனக்கு? ஒரு முதலையை கொள்றதுக்கு சக்கராயுதமா தேவையில்லையே, சாதாரண குத்தி கொண்டுடலாமே அப்படின்னா அந்த கோபத்துல பகவான் வந்திருக்காங்க. உனக்கு இப்படி கோபம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் செய்திக்கு வந்தேன்னு விட்டாங்க. கொண்ட சீற்றம் ஒன்றுண்டு உலகறிந்து வந்தேன், என்னன்னா அந்த சீற்றத்தை உம்முடைய கோபத்தை என்னுடைய சத்துருவர்கள் கிட்ட காமிக்கணும், என்னுடைய பாப்பங்கள் கிட்ட நீர் உம்முடைய கோபத்தை எல்லாம் காமிக்கணும். அன்னைக்கு யானைக்கு அனுகிரகம் பண்ணீர் இல்லையா, நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்ற ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் மல்லு கட்டிட்டு நிக்கிறா பெருமாள் கிட்ட, யானைக்கு பண்ணீர் இல்லையோ எனக்கும் பண்ணும் அப்படிங்கிறார். இல்ல யானைக்கு தான் பண்ணுவேன், மனுஷனுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறார். அப்படி ஒரு விரதம் உண்டா உமக்கு? சுவாமி சொல்றா, சத்வம் சயேவ ரபசஹ பவதௌபவாக்ய சக்கரம் ததேவ சீதீரம். கருட வாகனத்துல பெருமாள் வர்றாரு இல்லையா மூணாவது தென்னிக்கை. அப்ப சுவாமி தேசியம் சாதிக்கிறார். சத்வம் ஒண்ணு யானைக்காக கருட வாகனத்துல பெருமாள் வந்த அந்த நினைவு வந்திருக்கு. அன்னைக்கு கஜேந்திரனுக்காக எந்த கருட வாகனத்துல நீர் வந்தீரோ அவர் தானே நீர், வேற மனுஷர் இல்லையே. இல்ல அன்னைக்கு யானைக்காக கருட வாகனம், மற்ற பேருக்கெல்லாம் கருட வாகனம் கிடையாது, சின்ன ஒரு பூனை வாகனம் இல்ல எலி வாகனம் இல்ல அப்படி ஏதாவது வாகனமா கிடையாது. நீ எந்த வேகத்துல அன்னைக்கு கருட வாகனத்துல போனாரோ அதே வேகத்தை நான் குறைக்க மாட்டேன் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கும் அதே கருட வாகனத்துல வந்திருக்கேன். சக்கரம் ததேவசிதாரம், இல்ல அன்னைக்கு யானைக்கு கருட வாகனத்துல போகும்போது பகவான் வந்து சக்கராயுதத்தோட வந்தார், இன்னைக்கு சக்கரா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஆயுதம் இல்லாம வர அப்படின்னா கிடையாது. கருட வாகனத்துல ஆச்சரியமா சங்க சக்கரத்தோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிறேன், மற்ற எல்லா ஊர்லயும் கிடையாது, இங்கதான் சேவை சாதிக்கிறேன். எல்லா ஊர்லயும் மாலையை போட்டு மறைச்சிடுறேன், இங்க ஆச்சரியமா சேவை சாதிக்கிறேன். சக்கரம் ததேவ சிததாரம் அகம் சபால்யா. இல்ல அன்னைக்கு அந்த சக்கராயுதத்தோட வரைச்ச அன்னைக்கு காப்பாத்துறதுக்கு யானை அப்படின்னு ஒன்னு இருந்தது. இன்னைக்கு காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு தோர்த்தேன், அடியிருக்கேன், நான் முன்னாடி வந்து நிக்கிறேன், என்ன காப்பாற்ற வேண்டாம், அகம் சபால்யா என்ன காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னா, யானையை முதலேன்னு ஒன்னு பிடிச்சுட்டு கொடுத்தோம், உண்மை எது பிடிச்சது அப்படின்னு கேட்டா, யானைக்கு ஒரு முதல பிடிச்சது, எனக்கு அஞ்சு முதல பிடிச்சிருக்கு அப்படின்னு. கிராகைரிவாகம் விஷயீர் விக்ருஷ்டா அபார விஜான தயானுபாவமாத்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே. விஷயங்கள்ல இழுக்குது, ஒண்ணு ஒரு விஷயமும் ரூபமும் ரசமும் கந்தமும் ஸ்பர்சமும் இப்படி என்ன பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. என்ன சபத்ரேவ அப்படிங்கிற பிரகலாதனுடைய ஸ்துதியில வரும், இப்படி பல ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டா ஒருத்த ஒருத்தி ஒவ்வொரு பக்கம் இழுப்பா இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியமும் எனக்கு எனக்கு என்ன கவனிங்கிறது, கண்ணிந்திரிய என்ன கவனிக்கிறது, காது இந்திரிய என்ன கவனிக்கிறது, நான் பெருமாளை கவனிக்கிறேன். இப்ப ஐவர் சிறை வைத்தார் அப்படிங்கிறார் ஆழ்வார், அஞ்சு பேர் இந்த ஜெயில போட்டு வச்சிருக்கான், காவல் செய்த அக்காவலை பிழைத்து உன் திருவடிக்கு வரேன் அப்படிங்கிற தேரெழுந்தூர் எல்லாம் என்ன காவல் போட்டு வச்சிருக்கு, அதுல இருந்து நான் பிழைச்சிட்டு வரணும் இல்லையா, இந்திரியங்களை தாண்டி மீறி என் மனசுனால உங்ககிட்ட ஈடுபடணும், அதனால என்ன இந்த இத்தனை முதல அஞ்சு முதல பிடிச்சிருக்கு. அதனால கஜேந்திரன் கேஸ் அப்படிங்கிறது சாதாரணம், என் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப எமர்ஜென்சி கேஸ் மாதிரி இருக்கு, அதனால வீர் வந்து கட்டாயம் ரட்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். சாதாரணே தொய் கரீச சமஸ்த ஜந்தோகோ மாதங்க மானுஷபிதா ந விசேஷ ஹேது. அது மாதங்கம் நான் மானுஷன், ரெண்டு மானதான் ஆரம்பம், அதனால பேர் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு, ஏன் அனுகிரகம் பண்ண வேண்டாம், அனுகிரகம் பண்ணணுமே அப்படின்னா கஜேந்திர ரக்ஷம் பகவான் பண்ணார் அப்படிங்கிறது, நம்மளையும் பகவான் ரட்சிப்பான். இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு குளத்துல ஒரு சாகரத்துல, அதாவது குளத்துல மாட்டிருந்தது, சம்சார சாகரத்துல விஷயத்துல மாட்டிருந்து அதிலிருந்து வெளியில வர முடியாமல் தவிச்சிருக்கிற நமக்கு ஆதி மூலமான பகவான் இந்த சம்சாரத்தையும் சிருஷ்டிச்சு நம்மையும் சிருஷ்டிச்சு நமக்கான இந்திரியங்களையும் சிருஷ்டிச்சு இருக்கக்கூடிய ஆதி மூலமான பகவான் தான் கை கொடுத்து நம்மளை தூக்கணும், வேற வழி கிடையாது அப்படிங்கிறது ஆச்சரியமான இந்த கஜேந்திர மோட்சத்தினுடைய சாரம். இதைத்தான் காத்தாலும் எழுந்த உடனே ஸ்மரணம் பண்ணணும், நித்தியமே ஹரிய ஸ்மரணம் பண்ணணும். கிராக கிரஸ்தே கஜேந்திரே சரபசம் தாட்சியம் ஆருஹ்ய தாவன் அப்படின்னு ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. ஸ்லோகம் சொல்ல தெரியலன்னா கூட பரவாயில்ல, கஜேந்திர மோட்சத்தை தியானம் பண்ணணும். துஸ்வப்னநாசனா புண்ணியோ துஸ்வப்னநாசனா, துஸ்வப்னங்கள்லாம் போகுமா, கெட்ட கெட்ட சொப்னங்கள்லாம் என்னென்ன வந்ததோ, தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கெட்ட சொப்னம், மூச்சுட்டு இருக்கும்போது வர கெட்ட சொப்னம் எல்லாம் வந்துடும், இது மொத்தமுமே எல்லாம் போகும், துஸ்வப்னத்தினாலே பாபங்கள்லாம் சம்பவிக்கும், அதெல்லாமும் போகும் அப்படின்னு இதுக்கு ஆச்சரியமாக ஒரு பலஸ்ருதி ஒன்று இருக்கு. பெருமாள் வந்து ஹரி அவதாரத்தில் இந்த ஆச்சரியமான காரியத்தை செய்தார் அப்படின்னார். அதே மாதிரியாக சாபத்திலிருந்து இவாளை விமோச்சனம் பண்ண மாதிரி இன்னொரு சமயம் சாபத்திலிருந்து தேவர்களை எல்லாம் பகவான் விமோச்சனம் பண்ணார். ஒரு சமயம் துர்வாச மகரிஷியானவர் ஆச்சரியமான ஒரு திவ்யமான மாலை, அந்த மாலை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஐராவத யானையில தேவேந்திரன் வரார். உடனே இந்திரனுக்கு பிரசாதமாக இந்த மாலையை கொடுக்கலாம், இது திவ்யமான மாலையா இருக்கே அப்படிங்கிறதுக்காக அந்த மாலையை கொடுத்தார். பிரசாதத்தை கொடுத்தாருனா உடனே கையில வாங்கிட்டு அதை கண்ணை ஊத்திண்டு தலையில வச்சுட்டு கொண்டாடணும் இல்லையா, அவன் என்ன பண்ணான், அந்த யானை மேல இருந்தங்க அந்த மாலை அப்படியே வாங்கினான், வாங்கிட்டு அதை தான் கழுத்திலையும் போட்டுக்காமல் தான் கண்ணிலையும் ஒத்துக்காமல் யானை மேல அதை போட்டுட்டான். அது திவ்யமான மாலையா இருக்கிறபடினால அதுல தேன் இருக்கான், இன்னும் அந்த தேனுக்குள்ள வண்டுகள்லாம் இன்னும் நிறைய அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாலையை யானை கழுத்துல போட்ட உடனே அந்த வண்டுகள்லாம் மறைய சப்தங்கள்லாம் போட யானைக்கு அது பெரிய தலைவலியாகி உடனே யானைக்கு மதம் பிடிச்சு அது பட்டுற அந்த மாலை தான காரணம், அதனால அந்த மாலையை எடுத்து கீழே போட்டு அதை காலால துவம்சம் பண்ணித்தான். அந்த மாலையை துர்வாசருக்கு கோபம் கொடுத்து ஒரு மதிப்பு மிக்க ஒரு வஸ்து ஒண்ணு, ஒரு தெய்வீகமான ஒரு வஸ்து, அதை கொடுத்தா அதுக்கு எப்படி கௌரவம் பண்ணணும் அப்படிங்கறது உனக்கு தெரியலையே, அப்ப நீ இந்த பதவியில இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை, அதனால உனக்கு ஸ்தான பிரம்சம் அப்படிங்கறது வந்துடும், இந்த பதவியில நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொன்னார். இந்த விஷயம் இந்த நியூஸ் எப்படியோ வெளியில தெரிஞ்சிருக்கும், உடனே அசுரர்கள் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதான் சரியான சமயம், ஏன்னா இவெல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நேரம் வந்து அசுரர்கள்லாம் யுத்தம் பண்ண தப்பிச்சோம் குறைச்சோம்னு சொல்லிட்டு நேரம் ஓடி போய் பிரம்மா கிட்ட போய் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி சம்பவிச்சிருத்து அப்படின்னா பிரம்மா அவாளையும் கூட்டு வந்து க்ஷீராப்தியில பெருமாள் இருக்கிற இடத்துக்கு வந்து பெருமாள் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றா, தேவர்கள்லாம் வந்துச்சு. விகர்த்து காமஹாத்தானாக சமுத்ரோன்மதனாதிபி. பெருமாள் என்ன பண்ண, சரி இதுக்கு ஒரு உபாயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்ச. விகர்த்து காமஹா, ஒரு லீலை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டேன். இதையே சாக்கா வச்சு ஆச்சரியமா ஒரு லீலை நடத்தி காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, இதுக்கு ஒண்ணும் இல்லை, இந்த பிரச்சனையை சுலபமா சால்வ் பண்ணிடலாம். சமுத்திரத்தை கடைஞ்சா அதுல இருந்து அமிர்தம் வரும், அதை சாப்பிட்டா ஒரு வயலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. சமுத்திரத்தை கடையிறதாவது, அதுல இருந்து அமிர்தம் வருதாவது, அது என்னைக்கு சாப்பிட்டு அது என்னைக்கு சரியாது, இதெல்லாம் சில பேர் இப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணா, கேரளால ஆயுர்வேத டாக்டர் கிட்ட போன, அவருக்கு 100 வருஷ காலம் நல்லா ஜீவிக்கணும் அப்படின்னு ஆசை. அப்ப பக்கத்துல இருக்க எல்லாம் சொன்னா, இங்கிலீஷ் மருந்து எல்லாம் சாப்பிடாதுங்களோ, அதுக்கு சைடு எஃபெக்ட் ரொம்ப அதிகம், உனக்கு ஆயுஷு 80 வயசு அப்படின்னு இருந்தா நீ இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா 65 வயசுல போயிடுவார். அதனால அதுக்காட்டும் ஆயுர்வேதம் தான் ரொம்ப நல்லது, அதனால அது கொஞ்சம் மெதுவா பலன் கொடுக்கும் அவ்வளவுதான், அதனால அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு அங்க போய் கேட்டேன். அவங்க லேக்கியம் தயார் பண்ணி தரும், இந்த லேக்கியத்தை சாப்பிடுங்க நீங்க 100 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா. உடனே அவரும் சரின்னு வாங்கிட்ட. இந்த லேக்கியத்தை நீ எத்தனை வருஷ காலம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டேன். அவருக்கு தெரியும் ஏன்னா ஆயுர்வேதங்கிறதெல்லாம் நாள் கணக்கில் முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் மாச கணக்கு வருஷ கணக்கு போகும். இந்த லேக்கியத்தை எத்தனை வருஷ காலம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த டாக்டர் கேட்டார், வைத்தியர் கேட்டார், உங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது அப்படின்னு கேட்டேன். 70 வயசாகுது, நான் 100 வயசு வாழணும்னா இது என்ன எத்தனை வருஷம் சாப்பிடணும் அப்படின்னாரு. டாக்டர் சொன்னார், 30 வருஷம் சாப்பிடணும் அப்படின்னாரு. சாப்பாடு 100 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு. அதனால என்ன கேட்டா, விகர்த்துக்காம சமுத்திரத்தை போய் கடைசி 30 வருஷம் சாப்பிட்டு 100 வருஷம் சமுத்திரத்தை மதனம் பண்றதுனால நடக்கிற காரியம் இல்லை. இருந்தா கூட ஒரு விகர்த்துக்காம ஒரு லீலை. பெருமாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சங்கல்பத்தினால் நடக்கும் போது, இந்த அவதாரம் பண்றது இந்த லீலை பண்றதெல்லாம் பக்தர்களுக்கா மொத்தமே. முன்னாடி இந்த மாதிரி ஹிரண்யகசிப்பு வரம் கேட்டு ஹிரண்யகசிப்பு தேவர்களெல்லாம் ஹிம்சை பண்ணச்ச, அப்ப கூட தேவர்கள்லாம் போய் பெருமாள் கிட்ட போய் கேட்டான், நீர் ஒரு அவதாரம் பண்ணி இந்த கிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணணும், என்னென்னமோ வரம் கேட்டு வாங்கி வச்சிருக்கான். இவன் கேட்டவரெல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னா, பிரம்மா தான் கொடுத்தார். இதே தான் அவர் காமிச்சு கொடுத்தார், இவர் தான் கொடுத்தார். இந்த பெருமாள் அவரை கூட்டார், இனிமே இந்த மாதிரி வரவெல்லாம் கொடுக்காது அப்படின்னு. சரி அதுக்கிட்ட இப்ப என்ன பண்ணலாம்னா, அது பாத்துக்கலாம். எப்போ அவன் வந்து துஷ்டனா போயிட்டானோ அப்ப அவன் ஒழிஞ்சிடுவான். எப்போ வேதத்துக்கு துவேஷம் பண்றானோ, இப்ப வேதத்துல பரமபுருஷனுக்கு துவேஷம் பண்றானோ, பரமபுருஷனுக்கு ஆராதனமான யாகத்துக்கு அவன் துவேஷம் காமிச்சிட்டு இருக்கானோ, அந்த ஆராதனம் பண்ணக்கூடிய பிராமணர்களுக்கு தேசியாக வந்திருக்கானோ அவன் நாசம் ஆயிடுவான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது அப்படின்னு விட்டார். சரி அப்போ ஒரு அவதாரம் எடுக்கிறதானே அப்படின்னா, இப்ப அவதாரம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். எப்போ அப்படின்னு கேட்கிறார் தேவர்கள்லாம். நிர்வயிராய பிரசாந்தாய ஸ்வபுத்திராய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா துஹ்யேத் ஹனிஷ்யேபி வரோர்ஜிதம். நான் உங்களுக்காக ஒரு அவதாரம் பண்ண மாட்டேன், ஹிரண்யகசிபுக்காக ஒரு அவதாரம் பண்ண மாட்டேன், ஆனா எனக்குன்னு ஒருத்தன் வரான். நிர்வயிராய, நீங்கன்னா அசுரர்கள் எங்களுக்கு சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்களோ, ஆனா ஹிரண்யகசிபு எனக்கு சத்ரு இல்ல, எங்க அப்பா சுத்தமாகணும்னு கேட்கறான். அவன் வரணும். பிரசாந்தாய, நீங்களாம் டென்ஷன் பிடிச்சு வரகளும் இல்லையோ, ஆனா மலையில உருட்டினாலும் சமுத்திரத்துல தள்ளினாலும் என்ன பண்ணாலும் கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாமல் பகவான் ஹரி இருக்கார் அப்படின்னு நினைக்கிறவன் சாந்தாத்மாவா இருக்கார். மனசுக்குள்ள பகவான் இருந்தா சாந்தி தவறு வேற இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவன் ஒருத்தன் வருவான். அப்புறம் நிர்வயிராய பிரசாந்தாய ஸ்வபுத்திராய, அவனுடைய புத்திரன் மகாத்மனே, அவன் மகாத்மன், ச மகாத்மா ச துர்லபா, அப்படிப்பட்ட மகாத்மா எனக்கு துர்லபங்கிற பெருமாள். உங்களை மாதிரி பக்தர்கள் 1000 பேர் கிடைப்பான். பிரகலாதன் மாதிரி ஒருத்தர் கிடைச்சாலும் ஒரு அவதாரம் பண்ணலாம், எனக்கும் சொல்லிக்கும் முடியாக இருக்கும். அதனால நான் பிரகலாதனுக்காக ஒரு அவதாரம் பண்றேன், இப்ப சித்திக்கு நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னா. அன்னிலிருந்து தேவர்கள் பார்த்துட்டு இருக்கா, எப்ப அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு. பிரகலாதனை கடல்ல போட்ட உடனே பெருமாள் வருவாரா வருவாரா பார்த்துட்டு இருக்கா. பிரகலாதன் தான் வந்தார், பெருமாள் வரல. மலையிலேருந்து உருட்டுடனே பெருமாள் வருவாரா வருவாரா பார்த்துட்டு இருக்கா, அப்பெல்லாம் வரல. அப்புறம் எப்ப வரணுமோ அப்ப அவர் சங்கல்பிச்சுன்னு வர, அந்த மாதிரி விகர்த்துகாமஹா ஒரு லீலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. அதனால பார்க்கடலை கடையணும், மந்திரமலையை போட்டு கடையணும், வாசுகிய சத்வமா கயிறா வச்சு கடையணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போன தேவேந்திரன் என்ன பண்ண, இது முடியுமா அப்படின்னு கேட்டான். எங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். ஒரு நாள் முடியாது அப்படின்னு இருக்காரு பெருமாள். ஏன் அப்படின்னா, எங்களால பண்ண முடியுமா கேட்டா யாராலையும் முடியாது. முடிக்கிறவாளே எப்படி முடிக்கிறா அப்படின்னா, ஆளவந்தார் வந்து 3 விரல் மடக்கியிருந்தார். அதுல முதல் விரல் என்னக்கா மடக்கியிருக்கார் அப்படின்னா, பிரம்மசூத்திரத்துக்கு சீபாஷ்யம் பண்ணணும் அப்படின்னு மடக்கியிருக்கார். அது அவரால் பண்ண முடியும். அவர் பண்ணணும் அப்படின்னா காஷ்மீர தேசத்துக்கு போய் பிரம்மசூத்திர விருத்தி எல்லாம் பூர்த்தியாக பார்த்து மறுபடியும் இங்க திரும்பி வந்து இந்த இடத்துல சீபாஷ்யத்துக்கு சீபாஷ்ய வியாக்கியானம் பண்ணணும் பிரம்மசூத்திரத்துக்கு. அந்த காலத்தில் காஷ்மீர் தேசம் போகிறதுன்னா அவ்வளோ சொல்லுவோம், நடந்தே போகணும், இங்கிருந்து நடந்தே அவ்வளோ தூரம் போய் குளிரை பொருட்படுத்தாமல் அங்கே போய் இருக்கணும், கொண்டு வரணும், அதை மொத்தத்தையும் பார்க்கணும். வேற விருத்திங்கிறது ரொம்ப பெருசு, அதை பூர்த்தியாக பார்த்தாலே 100 வருஷம் ஆகிடும், சதாவிஷ்டம் வேணுங்கிற அவ்வளோ கஷ்டமானது, அதை பார்த்து எழுதணும். இவருக்கு அதுக்கான சந்தர்ப்பம் அமையல, ஆனால் ஆசை மாத்திரம் இருக்கு. அதனால இது இந்த இது நிறைவேறலை அப்படிங்கிறது தெரியுது. அப்படின்னா உடனே பகவத் ராமானுஜர் பக்கத்தில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அப்படியானா அது நான் நிறைவேற்றேன் அப்படின்னு தானே சொல்லணும், நான் நிறைவேற்றி அவர் ஆசையை நான் பூர்த்தி பண்ணுறேன்னு சொல்லணும். மொழியோ இவருடைய திருவுள்ளம் அதுவானால் ஸ்ரீ ரங்கநாதன் அடியேனை கொண்டு அதை நிறைவேற்றி கொள்வான் அப்படின்னா உடனே ஒரு வாழ் அப்படி விடுறது. அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி பண்ணுவேன், என்னால் முடியுமா அப்படின்னா உன்னால் ஒரு நாளும் முடியாது. நீர் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா முடியும், வேற வழி கிடையாது. அது இல்லாமல் தேவர்கள் எப்படி பண்றது அப்படின்னா பெருமாள் பார்த்த ஒரு லீலை தானே ஆரம்பிச்சிருக்காரு, ஆனால் நீங்க போங்கோ எல்லாம் நடக்கிறபடி நடக்கும், நான் பார்த்துக்கிறேன். அந்த அசுரால மாத்திரம் கூட கூட்டிக்கோங்க, ஏன்னா தனியாக கடைய முடியாது, ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நின்று கடையும், அதனால அவாளையும் கூட்டுக்கோங்கோ அப்படின்னா அவாளையும் கூட்டுண்டா அப்புறம் அப்படின்னு நிறுத்தார். அப்புறம் அமிர்தத்திலே அவளுக்கு பங்கு கொடுக்கணும் இல்லையோ, அப்புறம் உனக்கு பாதி அமிர்தம் அவளுக்கு பாதி அமிர்தம், நான் அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா எல்லாம் நீங்க முதல்ல பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் பெருமாள். சரி நீ இவர்கள்லாம் போயிட்டான், போய் அந்த மந்திரவாளியை பிடிச்சி இழுத்து வச்சு அதை இந்த இடத்துல சமுத்திரத்தில் கொண்டு போய் போடணும். அதுக்காக மந்திரவாளியை தூக்கினான், அசைக்க முடியல, கஷ்டப்பட்டு எல்லாருமே அசுரர்களையும் கூட்டுட்டார், எல்லாரையும் எல்லாரையும் கூட்டு அப்படி மந்திரமலையா கொஞ்சம் தூக்கும் போது மறுபடியும் உட்காந்து விட்டோம். அங்கே பாதி தேவர்களும் பாதி அசுரர்களும் அதை மாட்டி விட்டான். அது இல்லை உடனே ஐயோ பகவானே அப்படின்னா உடனே கருடவாக அனுப்புற நேரம் வந்தார் பெருமாள். அந்த இடது கையினால அந்த மலை நுனியை அப்படி பிடிச்சார், குடுமையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சார், பிடிச்சி கருடன் மேலே வச்சார், பறந்து போய் நேரம் சமுத்திரத்தில் போட்டுடு அப்படின்னா இவரும் நேராக கொண்டு போய் சமுத்திரத்தில் போய் அந்த பார்சல் சர்வீஸ் படம் போட்டுருவாங்க, அந்த மாதிரி நேரம் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் போட்டார் அந்த மலையை. அனாயாசமாக ஒரு காரியம் அது போட்டாலும் இப்போ நீங்களாம் இனிமேல் கடையலாம் அப்படின்னா இப்போ வாசுகியையும் அவரையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி அசுரர்களும் தேவர்களுமாக இந்த கடையணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பெருமாள் என்ன பண்ணார், இதில் எந்த பக்கம் யார் பிடிச்சிக்கிறது ஒரு பிரச்சனை வந்தது, தலைப்பக்கம் யார் பிடிக்கணும், வால் பக்கம் யார் பிடிக்கணும் அப்படிங்கிறது. பாம்பருடைய தலை ஏன்னா அவளுக்கெல்லாம் ஒரு கௌரவம், நான் தலைப்பக்கம் தான் பிடிப்பேன், நான் வால்பக்கம் பிடிக்க மாட்டேன். பெருமாள் கொஞ்சம் உபாயம் பண்ண இங்கதான் சொல்ற சர்வோபாய விதீஸ்வரக பாகவதத்தில் அழகாக இது இந்த மொத்த காரியமும் ஏதோ உபாயத்தோட பகவான் பண்ணிட்டே இருக்கார். கடைசியில் இதோடைய ரகசியம் ஒன்று இருக்கு. பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா தேவர்கள் வந்து நம்ம எந்த பக்கம் பிடிக்கலாம் இந்த பக்கம் வேணா நீங்க பேசாம இருக்கோம், நான் பார்த்துக்கிறேன் இந்த நோயும் பேசாம இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் நேராக அசுரர்கிட்ட வந்த அசுரர்களே ஒரு விஷயம் கேளுங்க, நாங்கள் தான் ரொம்ப சக்திமானா இருக்கிறபடினாலே நாங்கள் தலைப்பக்கம் பிடிச்சிக்கிறோம், நீங்கள் பரவாயில்ல வாழை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நாங்கள் தான் தலைப்பக்கம் பிடிப்போம் செய்வோம் அப்படின்ட்டு. இன்னும் அவள்லாம் வந்து அது பெரிய கௌரவம் நினச்சி வாசுக்குள்ள சிரஸாவா பிடிச்சான், தேவர்கள்லாம் வால் பக்கம் பிடிச்சி வச்சேன் அப்படி போட்டு வேகமாக கடைகிறாள். இப்படி ஒரு இழுத்து சர்வ சர்வ சத்தம் வரும், அப்படி ஒரு இழுத்த உடனேயே மலை வந்து உள்ளுக்குள்ளே போயிடுது. அந்த இடத்துல ஒரு கேப் வந்துருக்கு, உள்ள மலை போய் அப்படின்னு அமிழ்ந்துருக்கு. மேலே இருந்தால்தான் கடைய முடியும், உள்ள போய் அமைஞ்சிட்டா இப்படி கடைய முடியும். வினோத்ய விக்னேஷ விதிம் ததேஸ்வர துரந்த வீரியோபி ததாபிசந்தி. விலோக்கிய விக்னேஷ விதிம் அப்படின்னா ஏதோ விக்னம் வந்துட்டு பெருசா, அப்ப விக்னேஸ்வரனா விநாயகர்ங்கிறா, இல்ல விக்னேஸ்வரனா விக்னத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவர் நம்ம விஸ்வக்சேனர். அதை பார்த்தா பெருமாள் இதை போக்கடிக்கணும் அப்படின்னு. அப்போ பெரிய ஒரு திருமேனி காட்சபம் அற்புதம் மகது, பெருச ஒரு ஆமை, மகா ஆமையாக ஒரு கூர்மாவதாரம் எடுத்தார். அது எடுத்து திடீர்னு சமுத்திரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போய் அந்த மலையை முட்டு கொடுத்து மேல தன்னுடைய முதுகலை தாங்கி மலை மேல நிற்கிற மாதிரி பண்ணிட்டார். அதுக்கு மேல வச்சு கடையுது அப்படிங்கிற இந்த கூர்மா கூர்மத்தினுடைய ஓடு இருக்கு இல்லையா, அது எதை வேணாலும் தாங்கும். ஒரு மலையை சாதாரண கூர்மை அப்படிதான், சாதாரண கூர்மத்தில் ஓட மேல ஓடு மேல பெரிய பாறாங்கல் போட்டா கூட அதுதான், அது ஒன்றும் ஆகாது, நம்ம ஓடு மாதிரி கிடையாது அது, அதுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. அதனால பெருமாள் அப்படி போயிட்டார், உள்ள போய் கூர்மாவதாரம் எடுத்தார், மேல கடைஞ்சிக்கோங்க அப்படிங்கிற இவெல்லாம் யோசிக்கிறார். என்ன பகவானே கூர்மா வந்திருக்காரு, என்ன இருந்தாலும் அவர் முதுகில் போயா கிடையாது அப்படின்னா பரவாயில்ல கடைஞ்சிக்கோங்க. பகவான் ஆத்மதகா அப்படிங்கிறபடினாலே தன்னையே கொடுக்கிறபடினாலே அவர் கேட்டா தொகையில் அரைக்கணும், தொகையில் அரைக்க முடியல, தொகையில் அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னா இவனுக்கு அதுக்கு பைசா இல்லை, அதனால மிக்சியெல்லாம் வாங்கித்தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் இங்கே அங்கே போய் போய் ஒரு அம்மி அம்மிக்கல் ஒன்று வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மிக்கல் ஒன்று வாங்கித்தரேன், இல்லை பழைசா அவாத்தில் இருக்கு அங்கேருந்து வாங்கித்தரேன் அப்படின்னா அம்மிக்கல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் தொகையில் அரைக்க முடியாது அப்படின்னா கடைசியில் என்ன பண்ணுறது அப்படின்னா முதுகை குனிஞ்சு நடா என் முதுகில் அரைச்சிக்கோ அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும்னா அந்த மாதிரியாக பெருமாள் வந்து தன்னையே கொடுக்குறாரு, முதுகில் வேணா வச்சு அரைச்சிக்கோ அப்படின்னு. கண்டூய நீரத்ரிணா நித்ராணஸ்ய பரஸ்ய கூர்மவபுஷஃ விஸ்வாசவாதோர்மயஃ. அப்படி மேகம் கடையச்ச ஆறு மலைக்கை எதிர்தோடிமுனி அப்படிங்கிறார் ஆழ்வார். நிறைய சப்தங்கள் சார் சார் சார்னு சப்தம் வருதான். அப்போ அந்த கூர்மாவதார பெருமாளுக்கு அப்படியே தெனவடங்க அப்படி சுரிஞ்சு விடுற மாதிரி இருக்கான், அந்த மலை அப்படி இப்படியும் புரள்றது இருக்கையா அது சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்கான். அவர் அப்படியே அங்க மூச்சு காத்து விடுறாரு இல்லையா, அது மேல சமுத்திரத்துல அலை அலையா வந்துருக்கு. நிஸ்வாசமாதோர்மயேபனோதிபயோல பரியங்கிகா நித்யாரோகண நிர்வத்தோ விகரதே தேவக சகைவஸ்ரீயா. அப்படி மேல அவர்கள்லாம் கடையணும், ஆனா கடையும் போது அப்படியே மேல அது மேல எகிரி அடிக்கும், அதனால மேல ஒருத்தர் பிடிச்சுக்கணும். அதனால பெருமாள் என்ன பண்ற, அவர் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு மேல பிடிச்சுக்கிற, கீழே கூர்மாவதாரத்தால் அதை தாங்கிற, மேல இன்னொரு திருமேனி எடுத்துன்னு பிடிச்சு அமுத்தின்னு இருக்க, நடுவில் தேவர்களால் கடைய முடியலையா, அவளுக்கு சக்தி குறைஞ்சு போயிடுதான், அதனால தானே அவர்களுக்குள்ள ஒரு சக்தியை கொடுத்து அங்கு ஒரு அவதாரம் எடுத்து தேவர்கள் பக்கம் இருந்தார். அசுரர்களுக்கும் சக்தி குறைஞ்சு போயிடுதான், மலையை போட்டு கடைய முடியுமா என்ன, அவளும் தவிக்கிறாளா, இதிலே இன்னொரு ரூபம் எடுத்து அசுரர்கள் பக்கம் இருந்தார். இந்த மலை இருக்கும் இல்லையோ, இது திடீர்னு இப்படி நழுவி அந்த பக்கம் விழுந்துருக்கிறான், இல்லை அந்த பக்கம் விழுந்துருக்கிறான், மறுபடியும் எடுத்து போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால தானே மலை மாதிரி ஒரு ரூபம் எடுத்து மலைக்குள்ளேயும் இருந்தார். மேலே கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கம் பகவானே மொத்தம் எட்டு அவதாரம் எடுக்கிறார் இதில் பெருமாள். அப்படி ஒவ்வொரு பக்கம் அவதாரம் எடுத்து கடைந்தது யார் அப்படின்னு கேட்டால் பெருமாள் தான் கடைந்தார். அதனால தேவர்கள் கடைந்தார்கள், அசுரர்கள் கடைந்தார்கள் அப்படின்னு மற்ற பேர்லாம் சொல்வாளே தவிர, ஆழ்வார்களை பாருங்க, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, எங்க பார்த்தாலும் பெருமாள் கடைந்தார் தான் இவ சொல்லியிருக்கான், எந்த இடத்துல பார்த்தாலும். ஏன்னா அவ கடைஞ்சான் பெயர் தானே தவிர இவர் தானே கடைஞ்சார். ஒருத்தன் பரீட்சை எழுதினான் பத்தாம் கிளாஸ் பரீட்சை, குவார்டர்லியில் ஃபெயில் ஆவான், ஹாஃப் இயர்லியில் ஃபெயில் ஆவான், இவன் எங்க பாஸ் ஆக போறா அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆனுவல்ல மார்க் லிஸ்ட்ல பார்க்கும்போது இந்த பேப்பர்ல நம்பரை பார்க்கும்போது இவன் நம்பர் வந்துடும், இவனுக்கே நம்ப முடியல, நேரம் வந்துட்டான். எல்லாரும் பார்த்து என்னடா நீ பாசா நீ பாசா அப்படின்னா, நான் பாசோ இல்லையோ எங்க வாத்தியார் பாஸ் அப்படின்னுட்டான். வாத்தியார் பாசா என்ன சொல்ற அப்படின்னா, ஆமா அவர் தான் எனக்கு பாடம்லாம் முதல்ல சொல்லி கொடுத்தார், நான் காட்டாலையும் ஹாஃப் இயர்லையும் தேரல, உடனே எனக்கு வச்சு டியூஷன் சொல்லி கொடுத்தார், அப்போ ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சார் அதுலேயும் நான் தேரல, உடனே என்ன பண்ணேன்னா உனக்கு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் அப்படின்னு முக்கியமான கேள்வி எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ஸை கொடுத்து முக்கியமான கேள்வி எல்லாம் கொடுத்தார், அதையும் நான் படிப்பேனா இல்லையான்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு அவரே தான் கொஸ்டின் பேப்பர் குறிக்கிறவர் பொழுது, அதனால அவரே அவர் எதை கொடுத்துருக்காரோ அதே கொஸ்டின் பேப்பர் அவரே குறிச்சு வச்சுட்டார். எழுதியில பரீட்சை வந்து இதெல்லாம் வரும்னு சொல்லிருக்காரு, நான் ஓரளவு பார்த்து எழுதினேன், 35 மார்க்குக்கு 4 மார்க்கு குறைஞ்சது, 31 வந்தது கூட பிளஸ் 4 அப்படின்னு போட்டு 35 போட்டு என்னை பாஸ் ஆக்கினேன். இப்ப சொல்லுங்க நான் பாஸ் ஆகினா அல்ல அவர் பாஸ் ஆனாரு, மொத்தம் பண்ணது நானா அவரா அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி ரீதியில கடல் கடைந்தது யார் அப்படின்னா பெருமாளின்னு சொல்றது தானே நியாயமா இருக்கும், அதனால அதனாலதான் அமிர்த மதனம் பண்ணது பகவான் தான், பகவானே ஆச்சரியமாக அமிர்த மதனம் பண்ண அதிலிருந்து பல வஸ்துக்கள் எல்லாம் ஒன்னொன்னா உண்டாச்சான். முதல்ல ஆரம்பத்தில் விஷம் உண்டாச்சு, அதுல உடனே பயந்து போயிட்டான் மொத்த பேரும். விஷங்கிறது ஹாலாகல விஷம், இப்ப லோகத்தில் இருக்கிற விஷங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த ஹாலாகல விஷத்துக்கு, அந்த விஷத்தினுடைய காத்து பட்டாலே மூச்சையாய் விழுந்துருவான். தேவர்கள்லாம் பயந்து போய் நேர பரமசிவன் கிட்ட போய் சரணாகிதி பண்றாளாம், நீர்தான் காப்பாத்தணும் அப்படின்னு. என்ன சம்ஹார மூர்த்தி, இவர் தானே இப்ப விஷம் வந்துருக்கோம், அடுத்து இவர் தானே ஆரம்பம், இவர் சம்ஹாரம் பண்ணணும். அதனால நமஸ்தே அஸ்து மாமா ஹிம்சி அப்படிங்கிற மாதிரி உங்க ஒரு நமஸ்காரம், இன்னைக்கு ஹிம்சை பண்ணா அப்படி தயவு பண்ணி காப்பாத்தும் அப்படிங்கிறதுக்காக நேரா அவர்கிட்ட போய் சொன்னா, உடனே அவருடைய விஷத்தை கையில் வாங்கிட்டுட்டார். அவர் பக்கத்துல பார்வதி தேவி இருக்காரு, பும்ச கிருபயுதோ பத்ரே சர்வ ஆத்மா பிரிய தேகரிஹி. பார்வதி தேவி பார்த்து சொல்றாரு, அம்மா யார் நம்ம கிட்ட வந்து சரணாகதி பண்றாலோ அவளுக்கு கிருபை பண்ணணும், கிருபை பண்ணா அது பகவானுக்கு ஒரு ஆராதனை, அது என்றைக்குமே யாருக்கு கிருபை பண்ணாலுமே அது பகவானுக்கு செய்யற பூஜையா. அது ஒண்ணுமே முடியாமல் கஷ்டத்துல வந்திருந்து ஒருத்தன் பசி அப்படின்னு சொன்னானா அவனுக்கு ஆகாரம் போட்டா அது ஒரு பகவத் ஆராதனை. இல்ல ஒரு தானம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபாய் எடுத்து ஒண்ணும் இல்லாதவனுக்கு ஒரு தானம் பண்ணி கேசவ பிரியதாம் அப்படின்னா அது ஒரு பகவத் ஆராதனம். அப்பா ஏன்னு கேட்டா அவனுக்கு பிரீத்தியை கொடுக்குறது. அது ஒருத்தன் கிருப்பையோடு இருக்கானா பகவானுக்கு அதை காட்டுற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. கேசவாராதனம் த்ரயம் அப்படிங்கிறார். கேசவாராதனங்கிறது முக்கியமா மூணு இருக்கணும். என்னன்னா ஹிம்சாதி ரஹிதா காயா, சரீரத்துல ஹிம்சை முதலானதெல்லாம் இருக்க இல்லாம இருக்கணும். மனசுல காமம் அப்படின்னு முதலானதெல்லாம் இல்லாம இருக்கணும். வாக் கிருப்பையோட இருக்கணும். வாக்குல வந்து பாருஷ்யம் முதலானதெல்லாம் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் இருந்தா இதுவே கேசவாராதனம் அப்படின்னு சொல்ற. அதனால நான் இப்ப பகவானுக்கு ஆராதனை பண்ண போறேன் ஹரிக்கு. அதனால ஸ்ரீ பகவதாஜ்யா ஸ்ரீ பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படிங்கிற பகவத் பிரீத்தியர்த்தம் நான் இதை சாப்பிட போறேன். சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா அது அவர் பார்த்துக்கணும். ஏன்னா பகவத் பிரீத்தியர்த்தம் தானே பண்றேன். அதனால இவகிட்ட அனுமதி கேட்கிறேன். நான் இதை சாப்பிடட்டுமா, பகவத் பிரீத்திக்காக நான் சாப்பிட போறேன், அதனால உன்னுடைய அனுமதி வேணும் அப்படின்னு பார்வதி தேவிட்ட கேட்கிறார். கையில விஷத்தை வச்சுடு. பார்வதி தேவி சிந்திக்கிறார் இது என்ன அப்படின்னா, இதுல என்ன தெரியுதுன்னா எப்பவுமே விஷத்தை சாப்பிடணும் அப்படின்னா பத்தினி கிட்ட அனுமதி வாங்கிட்டு வாங்கிட்டு சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு சாப்பிடணும் போல. இது பார்த்தா பார்வதி தேவிட்ட கேட்ட உடனே பார்வதி தேவி கொஞ்சம் யோசிச்சா, யோசிச்சு சொன்னால் என்ன சாப்பிட போறேன், விஷம் தானே தாராளமா சாப்பிடும் அப்படின்னு. பிரபாவஜான்வமோதத, என்ன பிரபாவஜான், விஷத்தினுடைய பிரபாவமும் தெரியும் இவருடைய பிரபாவமும் தெரியும். ஹரியனுடைய திருநாமத்தை தானே சொல்றிருக்க, அதனால அந்த பிரபாவம் தெரியுமான அப்படின்னாலே சரி அப்படின்னு அச்சுதானந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லி தத்விஷம் ஜக்து மாரேபேம் அதை பானம் பண்ணிட்டார். அவருக்கு நீலகண்டன் கழுத்துற நீளமாயிட்டு அதனால நீலகண்டன் அப்படின்னு பெயர் வந்து அதை விபூஷணமாக்கின்றார். தேவர்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னு அதை அவருக்கு பெருமை சேர்க்கும்படி அது வந்து அன்னைக்கு ஒரு நாள் விஷம் சாட்டார் அதான் இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ. அப்படி இல்லாம தச்ச சாதோ விபூஷணம் கிருபை பண்ணபடினாலே இப்படி ஆயிடுத்து அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறார். பகவானுடைய அனுகிரகம் அப்படி அவருக்கு விபூஷணமாகும்படி அவருக்கு ஆச்சு. அந்த விஷம் வந்தவுடனே அடுத்து மறுபடியும் கடை ஆரம்பிக்கிறார் திருப்பி. அப்புறம் பல வஸ்துக்கள் உண்டாச்சு. காமதேனு அப்படின்னு ஒரு பசு உண்டாச்சு. ரிஷிகள்லாம் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டா, ஏன்னா யாகம் பண்றதுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னா உச்சை சிவஸ் அப்படின்னு ஒரு நல்ல ஆசிரியமான குதிரை வந்தது. உடனே மகாபலி சக்கரவர்த்தி எனக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். ஐராவதம் அப்படின்னு ஒரு யானை வந்தது. உடனே தேவேந்திரன் வந்து எங்க லோகத்துக்கு இது இருக்கட்டும் அப்படிங்கிறார். எதது வந்தாலுமே அவ இது எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு ஒன்னு ஒன்றா எடுத்துட்டு இருக்கா. ஆனா இந்த விஷம் வரைச்ச மாத்திரம் நேரம் அவர்கிட்ட போயிட்டு. அப்போ அவர் இதாவது சொல்ல முடியும், ஒரு குதிரை வரைச்ச ஆசீர்வா ஒரு குதிரை வந்திருக்கு என்ன உங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு சிவன் கிட்டயோ இல்ல பெருமான் கிட்டயோ கொடுத்தா நல்லா இருக்க முடியும். அது தோணாது, மனுஷனுக்கு தோணாது, அவளுக்கும் தோணாது. ஒரு நல்ல வஸ்துன்னு ஒன்று வந்தார்னா நாமளே வச்சுருவோம். ஆச்சரியமா படம் நல்லா இருக்கு அப்படின்னு, படம் நாளைக்கு தாங்குவோம் தாங்காத அப்படின்னா இன்னும் தாங்காத போல இருக்கு அப்படின்னா அப்ப கோயிலுக்கு போய் அர்ச்சனை வந்துடுவோம் அப்படின்னா வழக்க. அந்த மாதிரி விரலா என்ன பண்ணா எது வந்தாலும் தனக்கு தனக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுத்துட்டே இருக்காளா மேல மேல. கௌஸ்துபாக்கியம் அபூத்ரத்னம் பத்மராகோ மகோததே தஸ்மின் ஹரிஹி ஸ்பிருகாம் சக்ரே வக்ஷோலங்கரணே மனம். கௌஸ்துபம் அப்படின்னு ஒரு ரத்னம் வந்து ஆச்சரியமான ஒரு ரத்னமா. அது மேல வந்த உடனே பகவான் ஹரி என்ன பண்ணார், இது எனக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை தன்னுடைய திருவாரில் அலங்காரமாக வச்சுட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம், நாம தான் அற்புதத்துக்குன்னா ஆசைப்படுறோம், இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாந்தராச்சே. இவர் அவாத்த சமஸ்த காமர் அப்படின்னு பெயர் உண்டு இவருக்கு. இவருக்கு ஒன்றும் தேவை கிடையாது, அனபேட்சராச்சே. இவர் இந்த கௌஸ்துபம் வந்தவுடனே மற்ற பேர் எடுத்துட்டு போறாளோ அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டு இவர் கேட்கறார், எனக்கு குடும்பம் அப்படின்னு வாங்கி வச்சுட்டு இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த கௌஸ்துபம் அப்படிங்கிற ஒரு ரத்தனம் இல்லாது அங்கே ஒரு ஜீவாத்மா இருக்கார். அந்த இடத்துல கௌஸ்துபத்தில் ஒரு ஜீவாத்மா ஒருத்தர் இருக்கார். கௌஸ்துபங்கிற ஒரு ஜீவனம் நித்தியசூரி அவர். இந்த நித்தியசூரியானவர் ஜீவாத்மா அப்படின்னு யார் இருந்தாலும் அவர் பகவானுக்கு தான் தாசர்கள். வேற யாருமே அந்த ஜீவாத்மா கிட்ட சொந்தம் கொண்டாட முடியாது. மற்ற உறவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன உறவு இல்லாதவர்கள் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் இவன் தான் சகலவித பந்துவாக பகவான் இருந்துட்டு இருக்கான். அவெல்லாம் ஒரு உறவுமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள்லாம் உறவு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். அவ எப்படி உறவு கொண்டாடலாம் இதுல? என்னுடைய மத்தெல்லாம் அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. குதிரைன்னா வாகனமா எடுத்துக்கோ, யானைன்னா வாகனமா எடுத்துக்கோ. இது ஜீவாத்மா நித்திய சூரி இவர். இவர் எனக்கே தாசனாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதால பகவான் என்ன பண்ணார், அத தன்னுடைய ஹிருதயத்தில் தரிக்கிறார். அதைத்தான் சொல்ற, புருடன் மணிவரமாக கொன்றா மூல பிரகிருதி மருவாக வான் தண்டாக அப்படின்னார். தேவராஜ பெருமாள் சொல்லச்சான் சொல்ற, ஒரு புருஷனை மணிவரமாக ஆக்கி கௌஸ்துவமாக ஆக்கி தன் ஹிருதயத்தில் தரிக்கிறாரா பெருமாள். யார் ஜீவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஸ்தானம் இருக்கு, அந்த நமக்கு வசத்தியான ஸ்தானம் இருக்கு. நம்ம இருக்க வேண்டிய இடம் இங்க இருந்து இருக்கோமே தவிர இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்டா திருமா திருமார்பில் இருக்கலாம். எதுக்கிட்ட நம்மள மாதிரி ஒருத்தர் அங்க இருக்காரு, ஒரு ஜீவாத்மா அங்க இருக்க, அவர் ஜீவாத்மாவுக்கு அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். அதனால திருவுடன் வந்த செழுமணி போல் திருமால் இதயம் மறுவிடம் என்ன மலரடி சூடும் வகை பெறுனா. நம்ம எப்படி இருக்கோம்னா திருவுடன் வந்த செழுமணி போல். லக்ஷ்மி பிராட்டி ஆவிர்வாவம் பண்றார் பின்னாடி, லட்சுமி பிராட்டிக்கு முன்னாடி இந்த கௌஸ்துவம் வந்தது. அந்த கௌஸ்துவத்தையும் தன் மார்பில் வச்சுண்ட, லட்சுமி பிராட்டியும் தன் மார்பில் வச்சுண்ட. அப்போ லட்சுமி பிராட்டிக்கு கொடுக்கற இடத்தை அந்த ஜீவனுக்கு கொடுத்துருக்க. அப்ப நமக்கும் அந்த இடத்துல பாத்தியதை உண்டு, நம்மளாலும் இருக்க முடியும். நம்ம என்ன பண்ணோம்னா மறுவிடவன் மலரடி சூடும் வகை பெருநாம், திருமாலுடைய திருவடியை சூடி ஆனந்தமா இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு உண்டு. அதை காமிக்கிறதுக்காக பெருவாள் வந்து அந்த கௌஸ்துவத்தை என்னுடைய எது அப்படின்னு சொல்லி, நான் தான் அவர்களுக்கு சுவாமி அப்படிங்கிறதுக்காக. ஹரிஹி தஸ்மின்னே ஸ்பிருகாம் சக்கரே, பிராட்டிக்கு கொடுக்கிற இடத்த கொடுத்துட்டார் ஜீவன். நமக்கும் பூவின் இசை நங்கைக்கும் இன்பறை அப்படிங்கிறார் நம்மாடு. நமக்கிட்டையும் பிரீதி, பூவின் இசை நங்கை அப்படின்னா லக்ஷ்மி பிராட்டிக்கிட்டையும் பிரீத்தி இருக்கான் அவருக்கு. என்ன அநியாயம் அப்படிங்கிற பிரீத்தி ஒரே மாதிரி வைக்கலாமா? லக்ஷ்மி பிராட்டி கிட்ட பிரீத்தி இருக்குன்னா நியாயம், அவரு அது உத்தமானது. ஏன்னா அவருக்கு சமமானவர் பகவான் நாராயண அபிமுத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஈஸ்வரிய சீலாதி அனுமதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணம் அப்படின்னு இருக்க. ஒரே அவித்திக்கும் அஜானத்துக்கும் புண்ணிய பாபாதி கர்மங்களுக்கும் சகல விதமான கேயங்களுக்கும் ஜென்மம் நாசம் முதலானதுக்கும் மொத்தத்துக்கும் இருப்பிடமான நம்மளையும் கூட்டு வச்சு தன் திருமார்களை வச்சுண்டு நமக்கும் பூவின் விசை நங்கைக்கும் இன்பம் இன்பனாம் விஷயத்தில் பிராட்டிக்கு முன்புற ஆயிற்று நமக்கு. அழகா சொல்ற வேக்கியார்த்து முதல்ல நம்மள சொன்னார் பாருங்கண்ணா, அப்புறம் தான் பிராட்டியே சொல்ற. பெருமாளுக்கு அத்தனை பிரீத்தியா இந்த ஜீவன் கிட்ட. ஹரிஹி தஸ்மின்னே ஸ்பிருகம் சக்கரே, எத்தனை ஆசை இருந்தால் அது சமானமா லட்சுமி பிராட்டி மாதிரி. இது அநியாயம், இது அக்கிரமம் இது. ஆனா நடக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாத்சல் ஒரு ஸ்னேகம், பிராட்டியை காற்று இந்த இடத்துல இருக்கக்கூடிய அழகான ஒரு ஸ்னேகம் அப்படின்னு. தீபாவளிக்கு வஸ்திரங்கள் வாங்கினா ஒரு லௌகிகமான ஒரு கதை சொல்றது, பெரியவாடெல்லாம் சொல்ல மாட்டான், நாங்கள் மாதிரி சின்னவாடெல்லாம் சொல்லுவா. லௌகிகமான ஒரு கதை, தீபாவளிக்கு வஸ்திரம் வாங்கினோம். இவன் என்ன சொன்னால், மனைவி நல்ல வஸ்திரமா இந்த தடவை வாங்கணும், சாதாரணமாக வாங்க வேண்டாம், இதுவும் நல்லா இருக்கும் பெருமாள் அனுகிறதுனால, ஆனால் நல்ல வசதியான பட்டுப்புடவையாக வாங்கலாம் அப்படின்னா. சரி அப்படியானா சரி அப்படிங்கிறதுக்காக ஒரு 20,000 ரூபாய்க்கு வசதியான பட்டுப்புடவை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக கடையில் போய் வாங்கினா அதை வாங்கி கொண்டு வந்து வெட்ட கொடுத்துட்டான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயம் சொன்ன உடனே சொல்றத கேட்கிற ஆத்துக்கார் யாருக்கு கிடைக்கிறேன், நமக்கு சொன்ன உடனே கிடைச்சுட்டேன், அதனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். 20,000 ரூபாய் கூட பொருட்படுத்தாமல் உடனே வாங்கி கொடுத்துடனா அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு என் மேல எத்தனை பிரீத்தி அப்படின்னு தெரியுது. நான் கேட்ட உடனே மறு பேச்சு பேசாமல் உனக்கு இது நல்லா இருக்கும் சொல்லி வாங்கி கொடுத்தே இல்லை, உங்களுக்கு என்கிட்ட ரொம்ப பிரீத்தி அதிகம் அப்படிங்கிறதுனால அவ ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தது. பக்கத்துல 100 கவர் ஒண்ணு இருக்கு, இந்த கவர் என்ன 100 ஒண்ணு இருக்கே இது என்னது, நான் ஒரு புடவை தானே கேட்டேன், இல்ல இல்ல அதையும் வச்சுக்கோ இது வேலைக்காரிக்கு அப்படின்னா இன்னும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வேலைக்காரியில மதிக்கணும், ஆனால் தீபாவளிக்கு அவளுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அதனால இது ஒரு நல்ல சுவாவம். அப்போ ஆத்துக்காரியை மதிச்சு வேலைக்காரியை மதிச்சு ஒருத்தர் இருக்காருன்னா அவரை கொண்டாடணும் மொழியும் முன்னாடி, அதனால உண்மையிலேயே நல்லா கொண்டாடுங்க சபாஷ் அப்படின்னுட்டார். வேலைக்காரிக்கு புடவையை நான் கொடுத்துட்றேன், என்ன புடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இதே 20,000 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி வச்சிருக்க வேலைக்காரி. வந்ததே கோபம், நானும் வேலைக்காரியும் ஒன்னா அப்படின்னு ஆரம்பிச்சேன். வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் ஞானம், எங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது எனக்கு வாங்கி கொடுக்கும்போது எங்கிட்ட எத்தனை ஆசை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், வேலைக்காரிக்கு அதை வாங்கி கொடுத்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கோபிச்சிருந்து. அந்த மாதிரி பிராட்டி கோபிச்சுக்கணும், ஏன்னா பிராட்டி கிட்ட பண்ற ஸ்நேகத்தை நம்ம கிட்ட பண்ற பெருமாள். அதான் சொல்ற இது அடுக்காது, இது அநியாயம் இது. ஆனா வாத்சல்யத்தினாலே பெருமாள் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அங்க அந்த கௌஸ்துபத்தை தன் மணி ஹிருதயத்துல தரிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு விரக்ஷம் கற்பக விரக்ஷம் வந்தது, அது தேவலோகத்துக்கு போச்சு. வாருணி அப்படிங்கிற ஒரு மதிரம் வந்தது, அது அசுரர்கள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு எடுத்துட்டா, தத்தாவிரபூத் சாட்சாத் ஸ்ரீரமா பகவத் பரா, ரஞ்சயந்தி திசக்காந்தியா வித்யுத் சௌதாமினி யதா. இப்படி ஒண்ணு ஒன்னா வந்து வந்து வந்து மேல மேல வந்து கடைசியில அமிர்தம் தானே வரணும். அப்ப கடையும் போது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய உப்பு ஜலங்கள்லாம் கீழே போய் அமிர்தம் அப்படியே நுரைச்சிட்டு வருதான் மேல. அந்த அமிர்தம் இனிமே அடுத்தது வரணும் மேல. அந்த அமிர்தம் மேல வரும்போது அந்த அமிர்தத்திலிருந்து பிராட்டி உண்டாகணும் மேல, சமுத்திரத்திலிருந்து உண்டாகல. விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ண முதுண்ட எம்பெருமானே, ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருகுதியேன், வேண்டேன் மனை வாழ்க்கை விண்ணவர் மேயவனே அப்படிங்கிறார் அருள்வார். விண்ணவர் அமுதுன, விண்ணவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டு அமுதில் வரும் பெண்ண முதுண்ட எம்பெருமான் அப்படிங்கிறார். அமிர்த அமிர்தோத்பவாயை நம ஸ்ரீ நம அமிர்தோத்பவாயை நம கமலாயை நம சந்திரசோபின்னா அமிர்தோத்பவம் அமிர்தத்திலிருந்து வந்தவர் சந்திர சோதரி. சந்திரனும் அதிலிருந்து தான் வர்றார், இவனும் அதிலிருந்து தான் வர்றார், சந்திரனுக்கு சோதரியா. இப்படி பிராட்டி அவதாரம் பண்றார், ஆவிர்வாவம் பண்றார். ரஞ்சயந்தி திசக்காந்தியா ஒன்னு ஒண்ணு வரைச்சு இது எனக்கு இது எனக்கு அப்படிங்கிறா இல்லையா. பிராட்டியை சாட்சாத்தா அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா இது எனக்கு அப்படிங்கிறார். ஏன்னா சாட்சாத் பிராட்டியினுடைய அனுகிரகம் வந்துருத்தனா வேற என்ன வேணும், வேற எதுவுமே வேண்டாமே. அவர் கிரகத்துல இருந்தா போருமே, அதனால பிராட்டி நமக்கு கிடைப்பாரா அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பார்த்துருக்காங்க. உடனே மகரிஷிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த பிராட்டி அவதார வைபவம் இருக்கு இல்லையா, உடனே அவருக்கு திருமஞ்சனம் பண்ணணும் பொங்கலி உத்தரம் மாதிரி அப்படிங்கிறதுக்காக அவருக்கு திருமஞ்சனத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ண, தேவர்கள் எல்லாமும் சேர்த்து திருமஞ்சனத்தை ஆச்சரியமா பண்ணலாம் திருமஞ்சனம் பண்ண, பிராட்டிய ஒரு பத்ர பீட்டத்துல மங்கள பீட்டத்துல உட்கார் ஏழை பண்ணி வச்சு இவர்கள்லாம் சீசுத்தம் சொல்ல ஆச்சரியமா பிராட்டிக்கு திருமஞ்சனம் பண்றாங்க. அக்ரே பத்ரு சரசி ஜமயே பத்ர பீட்டே நிஷண்ணாம் அக்ரே பர்த்துங்கிறார். இவர் பார்த்துட்டு இருக்கார், பெருமாள் பார்த்துட்டு இருக்கார். இவரும் தான் அஞ்சு அவதாரம் ஆறு அவதாரம் எடுத்திருக்கார். இவர் கூட்டி வச்சு யாரும் இது வரைக்கும் பண்ணல ஒன்றும். நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குமே, நாங்கள் வாட்டம் தீரவோ அப்படின்னு சொல்லி நீ கடை கடையில் இருவையோ வாட்டம் தீர்றதுக்காக ஒரு ஒரு திருமஞ்சனம் ஒன்று பண்ணலாம் இல்லையோ, யாரும் பண்ண காணும். இந்த ஊரில் பிராட்டிக்கு தான் பெருமை அதிகம் போல இருக்கு மொத்தமுமே அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். சில ஊரில் அப்படிதான் இருக்கு. அதனால அக்ரே பர்த்துகும் அவர் பார்த்துட்டு இருக்கார். சரசி ஜமயே பத்ர பீட்டே நிஷண்ணாம் அம்போராசே ரதிகத சுதா சம்ப்ளவாதுச்சிதாம் துவாம் புஷ்பாசாரை ஸ்தகித புவனேஹி புஷ்கலா வர்த்தகாத்யைஹி க்ளுத்தாரம்பாஹ கனக கலசைஹி அபியஹிஞ்சன் கஜேந்திராஹ. திக்கஜங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிராட்டிக்கு ஆச்சரியமாக அபிஷேகம் பண்றோம். சில ஊர்ல பிராட்டி பக்கத்துல கஜங்கள் சேவை சாதிக்கும் கஜலட்சுமி அப்படின்னு எழுதியிருக்கார். அதான் இதனுடைய தான் காரணம், திக்கஜங்கள்லாம் அபிஷேகம் பண்றோம் அபிஷேகம் தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார் மேல ரிஷிகள்லாம் சீசூக்தங்கள்லாம் சொல்ல, அதுக்கப்புறம் நல்ல ஆச்சரியமான அலங்காரங்கள்லாம் பிராட்டிக்கு ஆச்சு. பிராட்டி யாரை போய் வரிக்க போற, இப்ப பார்த்தா ஆச்சரியமான ரூபத்தோட பிராட்டி இருந்துட்டு இருக்கார். உடனே நம்மாத்துக்கு இவர் வந்துட்டா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்கா இல்லையா. பிராட்டி அப்படி பாக்குற, நூனம் தபோ எஸ் நமன்யு நிர்ஜயா ஞானம் குச்சித்தச்சன சங்க வர்ஜிதம் கஷ்டின் மகான் தஸ்ய ந காம நிர்ஜய ச ஈஸ்வர கிம் பரதோ வியபாஸ்ரயா. யாரை பார்த்தாலும் தோஷம்தான் தெரியுது. ஒருத்தர் நல்ல தபஸ்வியா இருக்கார் அப்படின்னா அவர் தபஸ்வியா இருக்கிறதே அவருக்கு கோபத்துக்கு காரணமாகும். ஏன்னா சபிச்சுடுறாரு, ஒருத்தருக்கு தபஸ் அதிகமாயிருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே சாபன்னா கொடுக்குற. யாரா இருந்தாலும் துர்வாசருக்கு தபஸ் அதிகம், நான் மொத்த வேலையும் சபிச்சுன்னு இருக்காரு. அதனால வாயில சொல்றது பலிக்கும் அப்படின்னு ஒரு தபஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளும் வெறுமை இருக்க மாட்டோம், நாமளும் சாபம் தான் கொடுத்துருக்கோம். அதனால யாருக்கு தபஸ் இருக்கோ அவளுக்கு கோபம் இருக்கு. நூனம் தபோ எஸ் நமன்யு நிர்ஜய ஞானம் கொச்சித்தங்க வர்ஜிதம். இவர் ஞானியா இருக்க நல்ல ஞானங்கள்லாம் இருக்கு அப்படின்னா ஞானம் இருந்தேன்னா சங்கத்தை விடணும் முடியும். ஆனா ஞானம் இருக்கு இருக்க மேல மேலதான் எனக்கு இது தெரியும் எனக்கு அது தெரியும் எனக்கு சயின்ஸ் தெரியும் எனக்கு ஹிஸ்டரி தெரியும் நான் இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன் எனக்கு இந்த சித்திகள்லாம் உண்டு அப்படின்னு மேல மேல சங்கம் அதிகமா இருக்கு. நல்ல சித்திகள்லாம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆகாசத்தில் நடப்பேன் நான் தலைகீழா நிற்பேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். நான் இதுல இருந்து அதை உண்டாக்குவேன் நான் அப்படின்னா விக்கிரகத்தை உண்டாக்குவேன் நான் பூவை உண்டாக்குவேன் பொடியை உண்டாக்குவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாள்லையோ. இந்த ஞானத்தை வச்சுட்டு மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னும் மற்ற பேருக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கணும்னு தெரியாமல் சங்கத்தோட கம்பெருமை பீத்திக்கிறவா தானே இருக்க. ஞானம் கொச்சித்தன சங்க வர்ஜிதம் கச்சின் மகான் தஸ்ய நகாம நிர்ஜய. மகானா ஒருத்தர் இருக்க உண்மையிலே பிரகஸ்பதி இருக்க ரொம்ப பெரிய மகான் தான் அவர், ஆனா காமத்தை ஜெயிக்கலையே. எந்த மகானா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே இந்திரியத்துக்கு வசப்பட்டு தானே இருக்கா. வித்வாம்சம் அப்படி கரிஷதி அப்படிங்கிற வித்வான கூட பிடிச்சு இழுக்கிறதான் இந்த காமங்கிறதும் காமத்தினுடைய பலனாக கோபம் அப்படிங்கிறது வரும். பெரிய மகானா இருக்கவர் அப்படி தபஸ் பண்ணி கண்ணை மூடிந்து 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணவர் கடைசியில ஏதோ ஒரு அக்ஷரஸ்திரி கிட்ட காமத்துல வசப்பட்டார் அப்படின்னு கதையெல்லாம் இருக்கு. மொத்த கதையும் யார் காமத்தை ஜெயிச்சோ யார் இருக்கா? சயீஸ்வர கிம் பரதோம் யபாஸ்ரல தேவேஸ்வரன் தேவேந்திரன் அப்படின்னா அவன் ஐஸ்வர்யத்தோடு இருக்கானே, இந்திரனாலே ஐஸ்வர்யம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஐஸ்வர்யத்தோடு இருக்கானேன்னா என்ன ஐஸ்வர்யம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அசுரர்கள் அடிக்க வந்தா கிடுகிடு நேரம் ஓடி இருந்து பிரம்மா கிட்டவன் இல்ல பெருமாள் கிட்டவன் என்ன கொஞ்சம் காப்பாற்றணும் அப்படின்னு ஐஸ்வர்யத்தோடு இருந்து எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தரையே ஆசிரியச்சு இருக்கிறவனுக்கு இந்த ஐஸ்வர்யம் இருந்து என்ன லாபம்? எப்பவும் பிச்சை எடுக்கிறவன், எப்பவும் வரம் கேட்கிறவன், எப்பவும் இன்னொருத்தர் காலை பிடிக்கிறவன், இவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்து என்ன? இல்லாது இருந்தது. யார் பார்த்தாலும் ஒரே தோஷமயமாகவே இருக்கு. குணங்கள் அப்படிங்கிறது கூட கடைசியில தோஷத்தில் தான் போய் முடியுது. அப்ப அப்படியே பிராட்டி பார்த்துட்டு இருக்கானா வரம் ஆச்சரியமான வரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சர்வகுணைர் அபேட்சிதம் ரமா முகுந்தம் நிரபேட்ச மீட்சிதம். இவர்கள்லாம் பிராட்டி நமக்கு கிடைப்பாரா பார்த்துட்டு இருக்கா இல்லையா? ஒண்ணும் இல்லாம பேசாம இருக்க ஒருத்தர் லட்சியமே பண்ணாம இருக்க ஒரு தோஷமும் இல்லாமல் சகலகேய பிரத்தினீக சமஸ்த கல்யாண குணங்களோடு கூட ஒருத்தர் இருக்கார் அந்த சிவன் நாராயணன் பகவான். அவரை பார்த்த உடனே இவர்தான் அப்படின்னு சொல்லி நேரா அந்த இடத்துக்கு போனாராம். ரமா முகுந்தம் நிரபேட்சம் அந்த லக்ஷ்மி தேவி இருக்கார் இல்லையோ, அவர் லக்ஷ்மினா ஐஸ்வர்யம் செல்வம், எனக்கு வேணும் வேணும்னா வரமாட்டார், எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா அப்பதான் வந்து செய்வோம். அவர் அதையும் காமிக்கிறாரு என்ன பெருமாள் பேசாம இருக்காரா? அந்த நேரம் போய் பெருமாள் கிட்ட போறாரு. என்ன பெருமாள் அவரை அவருக்கு தன்னுடைய திருமார்பில இடத்த அமைச்சு கொடுக்கிறார். ஸ்ரீஸ்வா பிரஜா சகருணேன நிரீக்ஷணேன யத்ர ஸ்திதே தயத சாதிபதீன் த்ரிலோகானே தஸ்யா புனஸ்த்ரி ஜகதோ ஜனகோ ஜனன்யாஹ வக்ஷோ நிவாசம் கரோது ரமம் விபூதேஹி. தன்னுடைய திருமார்பு கொடுக்கிற பெருமாள் நீ இங்கே இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு நினைச்ச அந்த பிராட்டியும் அந்த பெருமாளுடைய திருமார்பில் இருந்து அங்கிருந்து அந்த தேவர்களையும் ரிஷியர்களையும் எல்லாரையும் கடாட்சம் பண்ணாவா. அப்போ அவர்கள்லாம் அந்த குளிர்ந்த கடாட்சத்துல கை கூப்பிண்டு அப்பதான் புரிஞ்சுக்கிறா, ஓஹோ இவர் ஜெகன் மாதா, இவர் எங்களுக்கெல்லாம் அம்மா, இவர் அம்மாவுடைய கடாட்சம் நமக்கு என்ன எங்க இருக்க போறது? அம்மா எங்க இருந்தா என்ன? நம்மாத்துக்கு வந்துதான் இருக்கணும்னு இல்ல, அவர் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்க அங்கேருந்து நமக்கு ஒரு கடாட்சம் பண்றாரு இல்லையா, இதுவே நமக்கு பரமக்ஷேமம் அப்படின்னு அவர்கள்லாம் கை கூப்பி ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஸ்ரீ ஸ்வாப்ரஜா தன் குழந்தைகள் அம்மா கடாட்சம் பண்ற மாதிரி பண்றாங்க. சகருணேன நிரீக்ஷணேன கருணையோடு கூடிய ஒரு நிரீக்ஷணம் அப்படிங்கிறது பெருமாளுக்கே கிடையாது, இவர் பண்ற மாதிரி யாருக்குமே தெரியாது. மகளிகளே இறையும் என்று மலர்மேல் மங்கை இறை மார்பன் அப்படின்னு அந்த அந்த பெருமாளுக்கு அந்த பெருமை சேர்க்கிறார் இவர். இவர்தான் சீனிவாசன் பிராட்டி இருக்க அப்படின்னு பெருமாளுக்கும் ஒரு பெருமையை சேர்த்துண்டு பெருமாளுக்கும் சுரூப நிரூபகம் அப்படிங்கிற சுவாமி பேசிக்க அப்படி ஒரு பெருமையை சேர்த்துண்டு அங்கிருந்து வாங்கோ குழந்தைகளெல்லாம் நம்ம கடாட்சம் பண்ணலாம், மொத்த பேர் குழந்தைகள் தானே அவளுக்கு அனுகிரகம் பண்ணலாம், அந்த அனுகிரகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பெருமாளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இவர் இந்த மாதிரி கடாட்சம் பண்ணி இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரியன்னா சொல்றா பெருமாள் குருகுலம் பண்ண இடம் இந்த பிராட்டியா, இவர் குருகுல வாசம் பண்ண இடம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல இருந்தாதான் பெருமாள் சேவிக்கிறதுக்கு ஏதாவது வரான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் எங்கேயாவது போடிந்து இருந்தா அப்ப என்ன ஆகும்னு கேட்டா பிராட்டியுடைய கடாட்சம் கிடைக்காது. கிடைக்காட்டா அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா பாபம் பண்ணிட்டு தானே வரா. பெருமாள் முகம் திருப்பிடுவார், அந்த பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லணும். அதனால நித்திய ஸ்ரீகியாக எப்பவுமே பெருமாளை விட்டு பிரியவே கூடாதுங்கிறதுக்காக மார்பில இருந்தாதான் பிரியாம இருக்கும். அதனால அகலகில்லை, நான் பிரிய மாட்டேன், இறையும் ஒரு க்ஷண காலமும் நான் பிரிய மாட்டேன், உங்க கூடவே இருந்துருப்பேன் அப்படின்னு கூடவே இருந்துட்டு ஜீவர்களை எல்லாம் கடாட்சம் பண்றாலாம். மகா பாபமே பண்ண காகாசுரன் கூட ஒருத்தன் வந்தா கூட அவனுக்கும் பெருமாளுடைய கடாட்சத்தை வாங்கி கொடுக்கறாங்க. இதுக்காக பிராட்டி அவதாரம் பண்ற. அதுக்கப்புறம் மேல பகவானுடைய 100 ரூபத்துல தன்வந்தரி விதீச்சாத ஆயுர்வேத வித்து ஆயுர்வேத திருக்கா தன்வந்தரி பகவான் வந்து அவதாரம் பண்ற. அவர் கையில அமிர்தம் வச்சிருக்க. ஆயுர்வேதம் அப்படிங்கிறது தான் வைத்திய சாஸ்திரத்துக்கு மூலமா இருக்கக்கூடியது. அதை பிரவர்த்தனம் பண்ண பகவான் அவர். எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஆச்சரியமான ஒரு சாஸ்திரம் அது. இஜ்யபுக்கு யார் எந்த மந்திரத்தை சொல்லி எந்த ஹோமம் பண்ணாலும் அதை சீகரிக்கிறவா, தன்வந்திரி ஹோமம் அப்படின்னு பண்றா இல்லையா, அந்த மாதிரி அவர் பகவான் வந்து நேர ஆவிர்வாதம் பண்ண அமிர்த கலசத்தோட வந்தாராம். இதுதான் சாஸ்திரம். அப்படி வந்த உடனே அசுரர்கள்லாம் அமிர்த கலசத்தை பிடிந்து ஓடி போயிட்டா தேவர்கள் விடுவிடு சொன்ன எங்களுக்கு இது அநியாயம், நீங்க மாத்திரம் கொண்டு போக கூடாது அப்படின்னா சொன்னதை கேட்டாதானே ஓடியே போயிட்டா. அந்த இடத்துலயே இல்லை, பேர்ந்த பேர்ந்த முழிக்கிறாளாம். தேவர்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பெருமாள் பார்க்கற கவலைப்படாதோ நான் உபாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோஷித்ரூபம் அனிர்தேசியம் ததார பரமாத்புதம் நேர அசுரர்கள் கொண்டு போயிட்டானா, அவன் இந்த அமிர்தத்தை வச்சுன்னு சண்டை போட்டு இருக்கான், யாருக்கு இது யாரும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு மோகனா அவதாரம் பெருமாள் எடுத்த நாச்சியார் திருக்கோலம் அப்படின்னு பண்றோம் இல்லையோ, அந்த அவதாரத்தை பெருமாள் அப்ப எடுத்தார். ஒரு ஆச்சரியமான பெண்ணு இருக்கு, பிராட்டியை காட்டிலும் அழகா இருக்கார், பிராட்டிக்குதான் அவதாரம் பண்ணிருக்காரு, அவர்கிட்ட பார்த்து மேக்கப் எல்லாம் போட்டுருக்காரு மொத்தத்தையும் அப்படி எடுத்து சாட்சா லட்சுமி மாதிரி அவர் வந்திருக்காரு. பெருமாள் நேரம் வந்து அசுரர்கள் இருக்க இடத்துல நடந்து போனதை பார்த்த உடனே காத்வம் கல்யபலா சாட்சி எல்லாத்தையும் மறந்துட்டான், கையில இருக்க அமிர்தத்தையும் மறந்துட்டான். அம்மா யாரு நீ வரையே, நீ யாரு எங்கே இருந்து வந்திருக்க அப்படின்னா, நான் அசுரபவன் இருக்கிறது நம்ம தேவையானதெல்லாம் மறந்துட்டோம், தெருவோட யாரோ பெண் போறாள் அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா அழகா இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு யாரு யாரும் மாமிட்டு வராளே யாரு யார் பணம் உனக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு பாவம் சில பேருக்கு. அப்போ காத்தம் நீ யார் இந்த அமிர்தத்தை கொடுத்துட்ட நீ வச்சுக்கோ, நீ உன் கையால இதை உங்களுக்கு கொடுத்தாதான் அது அமிர்தம், அப்படி இல்லாட்டா இது அமிர்தமே கிடையாது, ஆனா உன் கையால இது எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்படிதான் வந்திருக்கேன் அப்படின்பா அந்த அமிர்தத்தை வாங்கிட்டு இருக்காரு. எல்லாரும் உட்காந்து அப்படின்னா எல்லாரும் உட்காந்து சண்டை போடக்கூடாது, யார் சண்டை போடாம கப்சி பண்ணிருக்கணும் அப்பதான் கொடுப்பேன் அப்படின்னு சரி அப்படின்னு கப்சி பண்ணிருக்கா. ஏன்னா இவாளுக்குள்ள ஒரு சமாதானம் ஆயிடுச்சு, ஏன்னா அவனை இவன் நம்புறது இல்லை, இவனை அவன் நம்புறது இல்லை, இப்ப அது இல்லாமல் இவனை நம்பிட்டு அழுவியும், அதனால கப்சி பண்ணிருக்கான். தேவர்களையும் கூட்டு உட்காந்து வச்சார், அசுரர்களையும் கூட்டு உட்காந்து வச்சார், ரெண்டு தனி பங்கியில இந்த பக்கம் நீங்க உட்காருங்கோ அந்த பக்கம் நீங்க உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி அமிர்தத்தை அவர் பரிமாற ஆரம்பிக்கிறார். அப்படியே நர்த்தனம் ஆடுறாங்க, இப்படி ஒரு நர்த்தனம் அப்படி அப்படி ஒரு நர்த்தனம் அப்படி இந்த பக்கம் அமிர்தம் போடுற மாதிரி போட்டு அந்த பக்கம் அமிர்தம் போடுற மாதிரி போட்டு இப்படி இப்படி இவன் நர்த்தனம் ஆடுற அழகா பார்த்துட்டு இருக்கான. கட்சியில என்ன ஆகுதுன்னா தேவர்களுக்கு அமிர்தம் சாதிச்சுட்டு இருக்காரு, ஆனா அசுரர்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா அப்படி வராதே தவிர அப்படி திரும்பி நர்த்தனம் ஆடி வந்து ஆனா அவளையே பார்த்துட்டு இருக்காங்க. சொர்க்கானு அப்படின்னு ஒருத்தன் இவன் என்ன பண்ணா தேவர்களுக்கு மாத்திரம் அமிர்தம் வருது அப்படிங்கறத பார்த்துட்டான். உடனே என்ன பண்ணா தனக்கும் வேணும் அப்படின்னு ஆசை வந்து நேர விடுவிட்டு போய் அந்த கொச்சின் பண்ணுவான், அங்கிருந்தா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காட்டு யாருக்கும் தெரியாம உட்காந்து முடியும் அப்படி உட்காந்து தெரியல, யாரு இருட்ட போய் உட்காந்து கைனா கிடைச்சிடும். என்னன்னா இந்த பக்கம் சூரியன் அந்த பக்கம் சந்திரன் நடு போய் பண்ணிட்டான், அவன் ரெண்டு பேரும் காமிச்சு குடிச்சுட்டா அமிர்தத்தை கையில வாங்கிட்டுட்டான், அதை போட்டு விட்டான் வாயில, அவ காமிச்சு கொடுத்துட்டான், உடனே சிறச்சி அதை பண்ணிட்டான் பெருமாள். ஆனா கூட அமிர்தம் சாப்பிட்டபடினாலே ராகுவாவும் கேதுவாவும் ஜீவிச்சிருந்து சூரியனையும் கிரகன் சந்திரனையும் பழி வாங்கிறதுக்காக அவ கிரகமா பிடிக்கிறான். சுவர்பானுரா சுர சூரியம் தமசா வித்திய அப்படின்னு வேதத்தில் சொல்றது இந்த கதை. அப்படியாக இந்த அமிர்தத்தை இந்த தேவர்கள் அன்று அமரருக்கு ஆரமுதூட்டிய அப்பானை அப்படிங்கிற ஆளு தேவர்களுக்கே கொடுத்துட்டார். இவனுக்கு ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டார், பெரிய யுத்தம் நடந்தது, அந்த யுத்தத்துல அசுரர்களோடு கூட தேவர்கள் ஆச்சரியமா யுத்தம் பண்ற அமிர்தத்தை சாட்ட ஒரு புது உத்வேகம் இருக்கிறபடினால இவன் ஜெயிக்கிறாளா. ஜம்பன் ஒருத்தர் அவனை கொண்டான் இந்தன் ஜம்பாரின் பெயர், இந்தன் பாக்கன் ஒருத்தர் அவனை இந்தன் கொண்டபடினாலே பாக்க சாசனன் அப்படின்னு இந்த மாதிரி பல அசுரர்களை கொண்டார்கள். பெருமானும் வந்து அந்த யுத்தத்துல கலந்துட்டு அவரும் பல அசுரர்களை எல்லாம் கொண்டார்கள். அசுரர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிட்டார், பல பேர் கீழே விழுந்துட்டார், எல்லாரும் உயிர் போயிடுச்சு நிறைய பேருக்கு. ஏதாவது நாரதர் வந்து போரும் யுத்தம் எல்லாம் உங்களுக்கு தான் அமிர்தம் கிடைச்சிருக்கோ பேசாம போய் சேருங்கோ அந்த இடம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே தேவர்கள்லாம் திரும்பி போயிட்டா, அசுரர்களும் நமக்கு காலம் இல்லை மொத்தமும் போயிடுச்சு அப்படின்னு அவளும் மோஞ்சு போயிடுச்சு. பெருவாள் வந்து அமரருக்கு ஆரம்பதூட்டிய அப்பன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சாத்துரியம் இது யாருக்கு பெருமாள் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடினார். பெருமாள் வந்து விகர்த்து காமகா அப்படின்னு ஒரு லீலைக்காக இது ஆச்சரியமா பண்ண தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கறது மாத்திர லீலைதான். ஆழ்வார்கள்லாம் அழகா சொல்ற நீ முதல்ல இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஒரு லீலை பண்றேன்னு சொல்லிட்டு இத்தனை கஷ்டப்படுவாள் யாராவது ஒருத்தர், அந்த மலையை கொண்டு வந்து போட்டு இந்த பக்கம் நின்று அந்த பக்கம் நின்று கடைஞ்சு மேகசியாம கனக பரிதி கர்ண வித்யோத நடுவில் போறானா, நீ இந்த பக்கம் விடு, நீ இப்படி விடு, அந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் விடு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமான ரூபத்தை ஒன்று எடுத்திருக்கான். முன்னாடி கேசங்கள்லாம் அலையறான், இப்படி அப்படியுமா மேக சியாமனாக இருந்திருக்கான், மேல மலையை அமுத்து என்ன அமுத்து விடு அப்படின்னு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கான். இப்படி அப்படியுமா இவன் எதுக்கு இத்தனை பாடுபடுறான்? ஒரு தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கறதுக்காக ஒருத்தன் எப்படி இத்தனை படாது பாடுபடுறான் அப்படின்னா, உண்மையில் யாகர மந்தனா தம் சம்பத மலையை கொடுவான், இந்த இடத்துல போடு, இந்த பக்கம் போட்டு கட்டு, நீ இந்த பக்கம் விழு, நீ அந்த பக்கம் விழு அப்படின்னு மாத்தி மாத்தி சத்தம் போட்டுருக்கான. பராசர பக்தர் சொன்ன குருவானே கிரகி கமல சர்வசிரம கடைசியில தான் புரிஞ்சது ஒண்ணுமில்லை. பிராட்டியை பிரிஞ்சிருக்க இப்ப பெருமாள் பிராட்டி ஆவிர்வாகம் பண்ண அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மொத்தம் இது எல்லாம் இந்த ரகசியம் தெரியல. அவளுக்கு ஏதோ தனக்காக பண்றதா நினைச்சிருக்க கடைசியில இந்த சிவனுக்கு விஷத்தை கொடுத்துட்டு இந்த தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டு அசுரர்களுக்கு மொட்டையை அடிச்சுட்டு இவர் பிராட்டியை கல்யாணம் பண்ணி ஆச்சரியமாக சந்தோஷமா இருக்கார். பராசர பட்ட சொன்ன நீர் இதுக்காக தான் இத்தனை பாடுபட்ட அப்படிங்கிற பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு வேடிக்கையாக சொல்ற. உண்மையில சிவப்பதியாக அந்த பெருமாள் பிராட்டியும் பிரிஞ்சிருந்தார், அது இல்லாமல் சேர்ந்து இருந்து அனுகிரகம் பண்ணணும், அப்பதான் லோகத்துல க்ஷேமம் இருக்கும். துவயா தேவி பரித்தியக்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்ட பிராயம் அபவத் துவயா இதானீம் சமேதிதம். பிராட்டி கைவிட்ட போது லோகம் லோகமா இல்லையா, இப்பதான் ஆச்சரியமா வளர்ந்திருக்கு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றாள் தேவேந்திர ஸ்ரீ விஷ்ணு புராணம். அப்படி ஆச்சரியமாக வங்க கடல் கடைந்த மாதவன் கூர்மாவதாரம் இருக்கு, இது பல அவதாரம் இருக்கு. பெருமாவுக்கு அமிர்தவாசன் பண்ண சரித்திரத்தை பார்க்கும், இதனுடைய தொடர்ச்சி தான் மகாபலி சக்கரவர்த்தி விஷயம், இதுவே தொடர்ந்து வரணும். அதனால நீ சாயங்காலம் அது வரணும். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாணபுரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.